శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో వే సన్నిధత్తాం సదా కృతి గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాకవధీమహే వృణీమహే చ తత్రాద్యౌ దంపతీ జగతాం పతి వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం యం ప్రవ్రజంతమనుపేతమహేతకృత్యం ద్వైపాయనో విరహకాతరాజుభావ పుత్రేతి తన్మయత్యా కరవోభినేదుః తం సర్వభూతహృదయం మునిమానతోస్మి యస్వానుభావమఖిలశ్రుతిసారమేకం అధ్యాత్మదీపమతితీర్షతాం తమోంధం సంసారిణాం కరుణయాః పురాణగుహ్యం తం వ్యాససూనుముపయామి గురుం మునీనాం నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్ జన్మాద్యస్య యతోన్వయాదితరతశ్చార్థేష్వభిజ్ఞస్వరాట్ తేనే బ్రహ్మహృదాయ ఆదికవయే ముహ్యంతి యత్సూరయః తేజో వారిమృగాం యథా వినిమయో యత్ర త్రిసర్గో మృషా ధామ్నా స్వేన సదా నిరస్తకుహకం సత్యం పరం ధీమహి ధర్మ ప్రోజ్జితకైకమోత్ర పరమో నిర్మత్సరాణాం సతాం వేద్యం వాస్తవమత్ర వస్తు శివదం తాపత్రయోన్మూలనం శ్రీమద్భాగవతే మహాముని కృతే కిం వా పరైరీశ్వరః సద్యో హృద్యవరుధ్యతేత్ర కృతిభిః శుశ్రూషుభిస్తక్షణాత్ నిగమకల్పతరోర్గలితం ఫలం సుఖముఖాదమృతద్దవసంయుతం పిబత భాగవతం రసమహలయం ముకురహో రసికా భువి భావుకాః కృష్ణాయ వాసుదేవాయ దేవకీనందనాయ చ నందగోపకుమారాయ గోవిందాయ నమో నమః. ఉత్తమవమర్తనమైత్తదోరళిత్తనివినుయ్త్తఘనయాల్ అత్తిరలరక్కన్ముడిపత్తుమురుకొత్తనముదీర్తతిరలోన్ మత్తురు విగుత్తదయన్ముయ్త్తగణివైత్తదునుమత్తనిడమాం అత్తిగిరిపత్తర్వినైత్తొత్తరవరుక్కుం అని అత్తిగిరియే. பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லும்போது பகவான் மொத்த லீலையும் ஒரு ஆத்தியந்தமாக சொல்றார். பிறந்தவாரும் அப்படின்னு பிறந்த லீலை, வளர்ந்தவாரும் வளர்ந்த லீலை, கடைசியிலே மகாபாரத யுத்தம் நடத்தின லீலை மொத்தத்தையுமே அனுசந்தானம் பண்ணிக்கிறார். எல்லா லீலைகளையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி சுருக்கமாக ஆத்தியந்தான சொல்ல முடியும், சொல்றதா இருந்தா. அதனால அப்படி அழகா சாதிக்கிறார். இது ஒன்னு ஒன்னும் நினைக்கும் போது நிரந்தனோடு போக்கு எனதாவே உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே என்று சாதிக்கிறார். ஒரு ஒரு லீலையுமே ஆச்சரியமாக அனுபாவியமாக போக்கியமாக இருக்கு. நமக்கு மாத்திரம் இல்ல, மகர்ஷிகளுக்கெல்லாம் அவர்கள்லாம் ஒரு ஒரு லீலையும் வச்சு அந்த கிருஷ்ண ரூபம் இருக்கு இல்லையா, அதை தியானம் பண்றான். ஆசீத்து அனுத்தேய தமம் முனிநாமம் அப்படிங்கிற வேதவா விதயத்தை பூதனா மோக்ஷம் அப்படின்னா, அந்த பூதனா மோட்சத்தை யார் தியானம் பண்றாலும் அவளுக்கு புனர்பவம் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். பத்தம் சதா அபாவயதா முகுந்தம் அயத்ன விச்சேதி நிகர்ம பந்தே அப்படின்னு சொல்லி உரல்ல கட்டின கிருஷ்ணன், தாமோதர கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை யார் தியானம் பண்றாளோ அவளுக்கு பந்தத்திலிருந்து மோட்சம் வரும் அப்படின்னா. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் வெறுமை சொல்றான்னு மாத்திரம் அங்கங்க பரஸ்ருதியில் இருக்கு, அங்கங்க சாஸ்திரங்கள் எழுதியிருக்கா. நல்ல கட்டுல நம்ம மாட்டின்னு விட்டோம்னா வெளியில வர முடியாமல் பெரிய கட்டுல இதெல்லாம் மாட்டின்னு விட்டோம்னா அப்போ உரல்ல கட்டுண்ட தாமோதர கிருஷ்ணனை நாம் நினைச்சா போடுவோம், நமக்கு கட்டு வெளியே வரும். அந்த ஒரு சக்தி அந்த திவ்ய ரூபத்துக்கு இருக்கு. அதனாலதான் கோபால விம்சதி சாதிக்கும் போது 20 ஸ்லோகத்துல 20 ரூபம் சாதிக்கிற ஒன்னொன்னுலயும் ஒவ்வொரு ரூபம் ஆவிர்பவத்தும் அனுபிருதா கரணம் புரஸ்தாத்தும் போது நமனீக நாட்டியம் அப்படிங்கிற ரூபம், அது மாதிரி ஜலக்கிரீடை, கோபிகா ஸ்திரீகளோட ஜலக்கிரீடை அப்படின்னா அது ஒரு ரூபம். வேணுகானம் அப்படின்னா அது ஒரு ரூபம். 20 ஸ்லோகம் சுவாமி தேசியம் சாதிக்கும் போது 20 ரூபத்தை சாதிக்கிறது. இத்தியனன்ய மனசா விநிர்மிதாம் அப்படிங்கிற கடைசியில் வேற மனசு எதுவும் இல்லை, கிருஷ்ணனை மாத்திரம் மனசில் வச்சுட்டு இந்த கோபாலகிருஷ்ணனை சாதிச்சிருக்கேன். ஒரு வியாக்கியானம் சொல்றா, பொதுவாக அர்ச்சாவதாரத்தை தான் சுவாமி தேசியம் ஈடுபடுற வழக்கம். ஆனா இப்ப அர்ச்சாவதாரம் கூட இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் அப்ப என்னென்ன ரூபம் இருக்கோ அதிலே ஈடுபட்டிருந்த அப்படின்னு சொல்றான். நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, மகரிஷிகள் மாதிரி ஒரு பாவமோ இல்ல ஆழ்வார்கள் மாதிரி ஒரு ஈடுபாடோ அத்தனையும் இல்லாட்டா கூட நமக்கு கேட்கறதுக்கும் போக்கியமா இருக்கு, நினைச்சு பார்க்கறதுக்கும் போக்கியமா இருக்கு, பாராயணம் பண்றதுக்கும் போக்கியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு, என்னென்ன அசுரர்கள் வர்றார்கள் அவர்களை எல்லாம் எப்படி எப்படி பகவான் சம்ஹாரம் பண்றான் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு. ஒரு பகரூபத்துல ஒரு அசுரன் வந்தான், கொக்கு மாதிரி ஒரு அசுரன் தான், கொக்குனுடைய வாயை பிளந்தான், புள்ளின் வாய் பிளந்தான் அப்படின்னு இதெல்லாம் குழந்தைகளுக்கும் வேடிக்கையா இருக்கு. நமக்கு வேண்ட வேடிக்கைன்னா அந்தந்த வாழ்க்கிட்ட அந்தந்த மாதிரி லீலை பண்றான் பகவான். யாரு கிட்ட இப்படியோ அப்படி சின்ன லீலை இருக்கு, பெரிய லீலையும் இருக்கு. பிரம்மாவுக்கு ஒரு லீலை வந்தும்போது சிருஷ்டி லீலையை காமிக்கிற, இந்திரனுக்கு லீலை காமிக்கும் போது மழையை தடுக்கிற லீலையை காமிக்கிற, அந்த மாதிரி பிரம்மா கிட்ட போய் சாதாரண லீலையை காமிக்க முடியாது. அதனால அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லீலை. அசுரர்கள்லாம் வரும்போது சம்ஹார லீலையை காமிக்கிற, அவளுக்கு அதுதான லீலை, அவ சம்ஹாரம் பண்ணணும்னு வர, அதனால சம்ஹார லீலையை அவளுக்கு காமிக்கிற. இப்படி இருக்கு. சின்ன பாலுக்கு, சின்ன பசங்களுக்கெல்லாம் பசங்களோட லீலை, மாடு மேய்க்க போகும்போது எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போய் அங்க போய் விளையாட வேண்டியது. இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு அங்க போய் தீர்மானம் பண்ணி, இன்னைக்கு தவளை மாதிரி விளையாடணும், தவளை மாதிரி தத்தி தத்தி தத்தி தத்தி போய் இவனை குதிக்கணும், கொட்டணும், யார் முதல்ல போறோம், இன்னைக்கு ஓடி பிடிச்சி விளையாடும், இன்னைக்கு கண்ணாமூச்சி விளையாடும், இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, துர்யோதனம் சமநீதம், இன்னைக்கு எல்லாரும் துர்யோதனம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க கிருஷ்ணன். அதனால குழந்தைகள் எல்லாம் துர்யோதனம் கொண்டு வருது. சிலாயாம் சரியாந்திகே, யமுனானது கரையில ஒரு பாறை ஒன்று இருக்கான், அதுல உட்காந்து எல்லாரோடையும் சேர்த்து சம்பூஜமாலேஹி புபுஜே துர்யோதனத்தை சாப்பிடணும். இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா துர்யோதன விளையாட்டுன்னுட்டான். அதனால குழந்தையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த துர்யோதனத்தை ஒத்து ஒருத்தர் கையிலையும் 1, 2, 3 வரிசையாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, அப்புறம் 2, 3 இப்படி கொடுத்துட்டு இப்படியே சாப்பிட்றது. பகவான் இது ஒரு விளையாட்டா பண்ணச்சா, அது விளையாட்டுக்கு விளையாட்டு, சாப்பாட்டுக்கு சாப்பாடு. எல்லாம் முடிஞ்சவங்களே ஒரு பையன் சொல்கிறான், கிருஷ்ணா இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா சொல்லிட்டு இதையே விளையாடலாம், வேற விளையாட்டு எல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு குழந்தையாக, பெரியவாளுக்கு பெரியவாளாக ஏகப்பட்ட லீலைகள் சொல்லி முடியாது. கிருணீஹி போஃபலானீதி ஸ்ருத்வா சத்வரமச்சுதஹ, பழமாங்கலியோ அப்படின்னு வித்துட்டு போறாள் ஒருத்தி வயசானவ. கிருணீஹி ஃபலானி, பழமாங்கலியோ பழமாங்கலியோ அப்படின்னு வித்துட்டு போறாள். கண்ணநாத்து வாசல்ல வந்து நின்று எட்டி பார்க்கறா, இந்த குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆசை, இது வருமா அப்படின்னு எட்டி பார்க்கறா. கண்ணன் இவளுடைய குரலை கேட்டவுடனே உள்ள இருந்தவன், இவள் குரலை கேட்டவுடனே இந்த பழத்தை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா ஓடி வரணும். ஆனா வெறுமை கொடுக்க மாட்டான், ஏதாவது தானியத்தை கொடுக்கணும். அதனால கையில தானியத்தை எடுத்துட்டுட்டான், இந்த நெல்லு கொடுத்து பழம் வாங்கணும், இல்ல ஏதாவது தானியத்தை கொடுத்து பழம் வாங்கணும், அதுதானே அந்த காலத்து வழக்கம். அதனால சத்வரம் அச்சுதம், பழம் வாங்கலையோன்னு நாவல் பழம் வச்சுட்டு இருக்கான், பழம் வாங்கலையோன்னு கேட்டவுடனே ஒரு பரபரப்பு வந்துருட்டான், தானியத்தை கையில எடுத்துட்டு வேகமாக ஓடி வரான். சின்ன குழந்தை தானே, தத்தி தத்தி தத்தி தான் ஓடி வருது, கையிலேருந்து கொட்டிண்டே இருக்கு. விஸ்ரம் சீதான்யான் ஜலினா கரேனா, அந்த தானியம் கொஞ்சமா சிந்த சிந்த சிந்த அப்படியே வந்து நேரம் வந்து அவர்கிட்ட வந்து இந்த கையை கொடுக்குறான். இந்த அப்படின்னா கையில ஒண்ணும் இல்லை, வெறும் கை தான் இருக்கு. அவ பார்த்து சிரிக்கிறா, நான் உனக்கு பழம் கொடுக்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நவப்பழத்தை எடுத்து அதன் கையில கொள்ளாத அளவு நல்லா திணிச்சு வச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்றான். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் என்ன பழம் அப்படின்னா ஆரண்யக பலம் அப்படிங்கிறாங்க. உனக்காக கொண்டு வந்திருக்கேன், இங்கெங்க பறிச்சது இல்லை, காட்டிலேருந்து நாமப்பழம் கொண்டு வந்திருக்கா, அதனால ஆரண்யக பலம் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னா ஆரண்யக பலம் கொடுக்கறவன் நான் தானே அப்படிங்கிறான். ஆரண்யக பலம் தான் மோட்சம் இருக்கும். வேதத்துல ஆரண்யக பாகத்தில் இருக்கக்கூடிய பலம், சொல்லப்பட்ட பலம் மோட்சம் தான். அது இவன் தான் கொடுக்கறான், ஆனா இவனுக்கே அவன் கொடுக்கறான். ஆரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்யஜாதானி பலான்ய பீப்ஸன்னு விசம்சி தான்யாஞ்சலினா கரேனா அப்படிங்கிற யாரோ அப்படி அவகிட்டையும் சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எயோ சர்வ பல பிரதா அப்படிங்கிற சுட்டார். சர்வ பலத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் இப்ப இவள்கிட்ட பலத்தை வாங்கணும் அப்படிங்கிறதாக ஆசைப்பட்டு அந்த மாதிரி வேற இவ ரொம்ப ஆசையோட கொடுக்கறான். ஐயோ தானியம் இல்லையே நான் எப்படி கொடுக்கறது, அது நம்ம இருந்தா கொண்டு அப்பாவுக்கு தான் கொடுப்பேன், உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட ஆசையோட கொடுக்கறத பார்த்து இவள் இனிமே பழம் விற்கக்கூடாது. அதுக்காக அந்த பழம் வச்சிருக்கிற கூட இருக்கு இல்லையா, அது ஒரு கடாட்சம் பண்ணானா அது மொத்தமும் ரத்தனம் ஆயிருக்கு. நல்ல மாலைகள், சொர்ண மாலைகளாகவும் ரத்தனங்களாகவும் ஆயிருக்கு. அவ எடுத்துட்டு போயிட்டான், இனிமே இவங்க பழம் விற்க வரமாட்டான், சௌக்கியமா இருக்கட்டும், எங்க இருந்தாவது நம்மளை நினைச்சிட்டு இருந்தா போதும் அப்படின்னா மறுநாள் மத்தியானம் இருக்கும். கிரீடி போலாளி பழமாங்கலையோன்னு வரா, மறுபடியும் திருப்பி வரா. இதன் பார்த்தா நேற்று தானே மொத்தமும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், இன்னைக்கு திருப்பி வராளே ஏன் வரா அப்படின்னா அவாத்து வாசல்ல வந்து கூட இறக்கிட்டான். பழமாங்கலையோன்னு சத்தம் போட்டான். அங்கே கண்ணன் மடுவையும் ஓடி வந்தான் என்னன்னு பாக்கிறதுக்காக. அந்த கை நீட்டுறானா அவன் கொடுத்த ஆபரணங்கள் மொத்தத்தையும் அவனுக்கே கொடுத்தான். இந்த வளையோ இல்ல காதல இருக்கக்கூடியதோ எல்லாத்தையும் கழுத்துல செய்யணும் மொத்தத்தையும் அவனுக்கு போட்டு இதெல்லாம் உனக்கு தான் வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த அப்படின்னு பழத்தை கையில கொடுத்து இதை நான் அவனுக்கு கொடுத்துருந்துருக்கேன் நீத்தி சாட்டணும் அது போறும் எனக்கு அப்படின்னு சகல ஆபரணங்களையும் அவனுக்கு போட்டார். எல்லாத்தையும் அதிக பிரீத்தியோட இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை, நமக்குன்னு எதுவும் வேண்டாம் எல்லாம் அவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இவாளுடைய ஆசை. இப்படி இருக்கும்போது அது ஆச்சரியமா இருக்கு. இப்படி கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்துக்கு போனான். இது வரைக்கும் நேற்று சொன்னதெல்லாம் கோகுலத்தில் நடந்த லீலை. பக்கத்தில் கண்ணன் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கான். யமுனா நதி பகவானுக்கு ரொம்ப இஷ்டம், ஆனந்தமாக தீர்த்தா மாதிரி என்ன பண்ணலாம் குதிக்கலாம். மாயனை மண்டு வடமதுரை மைந்தனை தூய்பெரு நீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன் பெயர். யமுனையில் கிருஷ்ணனுக்குன்னே ஒரு துறை இருக்கான். கிருஷ்ணனுக்குன்னு என்ன துறை அப்படின்னு கேட்டார். கிருஷ்ணனுடைய துறை எவ்வளையில எந்த துறைன்னு கேட்டார். பராசர பக்தர் சாதிச்ச பெண்கள் இழியும் துறை அப்படின்னா, இந்த பெண் பசங்க எங்க விளையாடுறதோ அதான் இவனுடைய துறையா. ஏன்னா கிருஷ்ணனுக்குன்னு என்ன துறை, ஒண்ணு பெரியவாளுக்குன்னு இருக்குன்னு அர்த்தம், பெரியவாள் அனுஷ்டானம் பண்ற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், துணி துவைக்கிற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், பாத்திரம் தேய்க்கிற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கிருஷ்ணனுக்குன்னு ஒரு இடம் இருக்குமானா அப்படின்னு சந்தேகம். இவனுக்குன்னு ஒரு பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் தான் எங்கே சின்ன பசங்கள்லாம் எங்கே படிக்கிறதோ அதுதான் இவனுடைய துறை. கோவர்தனம் இருக்கு, யமுனா நதி இருக்கு, அதனால ஆனந்தமாக இருந்துருக்கு. மாடி மயக்கத்துக்கு நிறைய புல்லெல்லாம் இருக்கான். கிருஷ்ணேன மனசேட்சிதம் அப்படிங்கிற சுபேன மனசாத்தியாதம்ங்கிற மாதிரி கிருஷ்ணன் சுபமான மனசினாலே அந்த பிருந்தாவனத்தை பார்த்த உடனே ஆச்சரியமாக வளர்ந்து போச்சு. அங்க இருக்கிற முள் எல்லாம் மாதிரி எல்லாம் புல்லாயிருக்கு. பசுமாடுகளுக்கு நிறைய மேயறதுக்கு இடமெல்லாம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ணன் நித்தியம் மாடு மேய்க்கிறதுக்கு கிருஷ்ணன் அனுப்புறான் அவ அம்மா யசோதை. 5 வயசாச்சுன்னா அதுக்கு கூழ்க்குன்னா அனுப்பணும், ஆனா அனுப்பல. அவளுடைய குல தர்மம் மாடு மேய்க்கு அனுப்பணும், அதனால அதுக்கு அனுப்புறான். இது ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு இது என்னாகும் அப்படின்னு பார்த்தா அவளுக்கே சந்தேகம் உண்டு. பிளேட்டில் வாத்தியார் கூட்டி வச்சு பாடம் சொல்லி சொல்லி ஸ்லேட்டில் எழுதி சொல்லி இது மாதிரிலாம் பண்ணி பார்த்தா சரி எழுதிடுவா அப்படின்னு சொல்லிட்டா வாஜி நாளைக்கு எழுதிடுவா அப்படின்ட்டார். இது உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க என்ன எழுதுறாள் அப்படின்னு சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தா முத்த முட்டையாக போட்டு வச்சிருக்கான் மொத்தம் ஸ்லேட்டு முழுக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், குல தர்மம் மாடு மேய்க்கிறது. ஆனால் அந்த அனுப்பலாம் போகிறதுக்காக நித்தியம் நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணி எல்லா குழந்தைகளோட கூட இந்த குழந்தைய மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புறான். இவன் தான் லீடர், இல்லை இவன் சொல்றத கேட்கறதா. வந்த மதலை குணத்தை வலி செய்து தந்தக்களிரு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கே நல்லும் அழகிய உந்திருந்தீரே அப்படிங்கிறார். குழந்தைகள்லாம் விளையாடுச்சுன்னா குழந்தைகள் ஒரு குழந்தை சீஃபா இருக்கும் எப்பவுமே. எத்தனை குழந்தைகள் வந்தாலும் இவன் சொல்றத கேட்கறான். அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கும் ரொம்ப ஆசை கிருஷ்ணனை தொடு, இல்ல கிருஷ்ணன் மேல வந்து ஈசிக்கும், நானா கண்ணன் பக்கத்துல அப்படின்னு, நீங்க நானா கண்ணன் பக்கத்துல அப்படின்னு, என் கண்ணன் கையை பிடிச்சிக்கும், நானே அவன் கையை பிடிச்சிருவேன் அப்படின்னு. இன்னொன்னு போட்டு பண்ணேன், நேத்து நீ தான் பிடிச்சிட்டு இன்னைக்கு நான் தான் பிடிச்சிருவேன் அப்படின்னு. அதுகளுக்கும் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறது. இப்படி இருக்குன்னு இருக்கும்போது ஒரு சமயம் மத்தியான வேளையில மாடு மேய்ச்சல் இருக்கும்போது மாடெல்லாம் இப்படி கொஞ்ச தூரம் தூரக போச்சு. இங்க பசங்க எல்லாம் பசியா இருக்கு சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துது. எல்லாம் விப்ரத்வேலும் ஜடரபடையோகம் சிங்கமேத்ரே சக்ஷே வாமே பானம் அசுர கவனம் தற்பலாங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுஹ்ருதோ ஹாசயன் நர்மபிஸ்வைஹி ஸ்வர்கே லோகே விஷதி புபுஜே யஜ்ஞபுக் பாலகேலிஹி. மாடுமேய்க்கிறதுனா ரொம்ப இஷ்டம். இஷ்டமான பசுக்களை இனிது நிறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு வருகிறார், விருந்தாவனத்தை கருதுவோமே அப்படிங்கிறார். கிருஷ்ணன் சொல்றதையே கேட்டுருக்கு எல்லாம். இதெல்லாம் மனுஷர்களை காட்டிலும் மாடுகள் ரொம்ப இஷ்டமா இருக்கும். அதை மேய்க்கிறது அப்படின்னா ஹாய் ஹாய் அப்படின்னு விரட்டியோ இல்ல அடிச்சோ அப்படிலாம் பண்றதில்ல, இனிது மறுத்து நீரு. அதை மெருவா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டானா, அந்த மாடுகள் எல்லாம் அணை வச்சுட்டு கிருஷ்ணன் அப்படி முன்னாடி போனானா அவன் எங்க போனாலும் பின்னாடி இருந்து அவன் நேரம் போய் யமுனா நதியில் போய் வாய் வச்சானா அதுவும் வாய் வைக்கும். இல்லட்டா அவனை பார்க்க முடியும் மொத்தம் தீர்த்தம் சாப்பிடணும்னா கூட யமுனா நதியில் போய் கிருஷ்ணனே தீர்த்தம் சாப்பிட்டாலும் அதுகளும் தீர்த்தம் சாப்பிடும். இப்படி இந்த குழந்தை விளையாடி இருக்கான். ஒரு சமயம் பார்த்தா அது அப்படியே போயிடுது, மாடெல்லாம் கொஞ்சம் விளையாடி மாடு மேய போயிடுது. இந்த குழந்தைகள்லாம் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பிரம்மதேவன் வந்து பார்த்தார் கண்ணன் சாப்பிட்றது. விப்ரத்வேலும் ஜடரப்பட்டையும் மேல உத்திரிய வருகையா அதுல வேணுவே அப்படி சொருகி வச்சிருக்கான். சிங்கமேத்ரே சக்ஷே வேற மாடி மேய்க்கிறதுக்கான ஒரு கொம்பு அதெல்லாம் இருக்கும், அதை கட்சத்துல வச்சுருக்கான். எப்படி சாப்பிடாம பார்க்கணும். வாமே பாதமும் மசுரண கவலம் இடது கையில ஆகாரம் வச்சுருக்கான். தட்பலம் எங்குலீஷும் ஊர்காயெல்லாம் கொடுத்துருக்காள், அதெல்லாம் விரல் நுழைய வச்சுருக்காங்க, விரல் கெடுக்கல வச்சிருக்க தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கா. திஷ்டன் மத்தியே ஸ்வபரி சுத்தி எல்லா குழந்தைகளும் இருக்கு. இந்த குழந்தைகளுக்குள்ள போட்டி, கண்ணன் பக்கத்துல நான் தான் உட்காருவேன் அப்படிங்கிறது, இல்ல நான் தான் உட்காருவேன் அப்படின்னு உட்கார. அதுல ஒருத்தன் சொன்னா நான் உட்காராட்டா கூட பரவாயில்ல நீ உட்காரக்கூடாது அப்படின்னா. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்தான் கிருஷ்ணன். சரி எல்லா பக்கத்தையும் நான் இருக்கேன், அதனால நான் நடுவில் உட்காருறேன், எல்லாரும் சுத்தி உட்காருவோம் அப்படின்னுட்டான். அதனால எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டா இவனுக்கு அவனுக்கு எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் இவனுக்கு அவனுக்கு ஒரே ரேடியஸ், அதனால எல்லாம் சரியா இருக்கு. நடுவில் வேடிக்கையா பேசிட்டே இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கு. உங்க அதுல என்ன கொடுத்துருக்கான் அந்த டிஃபன் பாக்ஸ் சைடு அப்படின்னா அங்கிருந்து அந்த குழந்தை கொடுக்குறது எங்க அதுல இது கொடுத்துருக்கான். இன்னொரு குழந்தை வந்தது அது எங்க அத்தனை புளியோரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புளியோரை கொடுத்து எங்க அம்மா கொடுக்க சொல்லிருக்கா எல்லாருக்கும் கொடுன்னு சொல்லிருக்கா அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்து. உடனே ஒருத்தன் சொன்னாடே புளியோரை ரொம்ப நல்லா இருக்கேன், நேற்று கூட நீ புளியோரை கொண்டு வந்தேன், அதை காட்டில் இன்னைக்கு இருக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னா கண்ணன் சொன்னா உனக்கு விஷயம் தெரியல நேற்று கொடுத்த புளியோரை தான் இது அது இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பையன் சிரிக்கிறது. அதான் அவன் அம்மா எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிருக்கா, ஆத்தில செலவழி இல்லை அதான் போய் எல்லாரும் குழந்தைகளுக்கும் கொடுன்னு சொல்லிருக்கா அப்படின்னு. இருக்க தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இவ யஜ்ஞபோக்தாச்சே, யஜ்ஞ பிரசாதத்தை யாகத்துல மந்திரங்கள்லாம் சொல்லி மறையவர வேள்வியில் வகுத்தாதி அப்படின்னு அந்த ஹவிஸ்து பகவானுக்கு இருக்கு. அப்படி வச்சு இங்க குழந்தைகளோட உட்காந்து இதை போய் சாப்பிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காளாம். அவன்லாம் சாப்பிட மாட்டான், இவன் சாப்பிட்டு இருக்கானேன்னு பார்க்கலாம். யஜ்ஞபுக் பாலகேலிஹி இப்படி கூட ஒரு லீலை உண்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. பிரம்மதேவன் என்ன பண்ண, இது ஏதோ பெரிய ஆச்சரியமா இருக்கு, ஒருவேளை அந்த பிரசாதம் நல்லா இருக்குமோ என்னமோ, யாகத்தில் பண்ற பொருளோட சத்த காட்டணும், அதனால அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சா பரவாயில்லை அப்படின்னு நினைச்சேன். அதனால மெதுவாக பிரசாதம், ஆனா கிட்ட போய் திடீர்னு அடியன் பிரம்மா வந்திருக்கேன் பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்னா கண்ணனுக்கும் ருச்சிக்காது, அது குழந்தைகளோட லீலையில இருக்கான். அதனால இவெல்லாம் சாப்பிட்டு போன அப்புறம் அந்த பிரசாதம் பகவானுடைய பிரசாதம், பகவத் பாகவத பிரசாதம், அது சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். கிருஷ்ணன் ஒரு சின்ன லீலை பண்ணணும்னு நினைச்சான். இந்த பிரம்மா அப்படி பார்த்துருக்காரு இல்லையா, அதனால எல்லா கிட்டையும் சொன்னா இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சா, சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதனால போய் ஒரு பருப்பு கூட நீங்க சிந்தக்கூடாது, முதலே சொல்லிட்டான் இன்னைக்கு ஒரு பருப்பு கூட சிந்தக்கூடாது, யார் ஒரு பருப்பு கூட சிந்தாம சாப்பிட்றாரோ அவளுக்கு தான் பிரைஸ் அப்படின்னு எதோ சொல்லிட்டான். உடனே போட்டி போட்டுன்னு ஒன்றும் ஒரு பருப்பு சிந்தலை, பிரம்மாவுக்கு கஷ்டமாயிடும். சரி, அப்படியானால் யமுனா நதியில் போய் கையெழும்புவா இல்லையா, அப்போ ஒரு மீனா இருந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு நினைச்சேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே கிருஷ்ணன் சொன்னா, மொத்த பேரும் என் உத்திரியத்தை கையை தொடச்சுக்கணும், யாரும் கையெழும்ப கூடாதுன்னு, அதனால எல்லா குழந்தைகளையும் கை தொடச்சுடும். பிரம்மாவுக்கு கோபமாயிடுச்சு. நாம ஒரு சங்கல்பம் பண்ணா இந்த சின்ன பையன் நமக்கு போக்கு காமிக்கிற மாதிரி இத்தனை பண்றான் இல்லையா, இவளுக்கு நாம போக்கு காமிக்கணும். என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவர் பிரம்மா தானே, லோகத்தையெல்லாம் சிருஷ்டிக்கிற பிரம்மா, இங்க துர்யோதன சாப்பிட்ற சின்ன பையன் இங்க, அதனால அவன் எனக்கு போக்கு காமிச்சானா நான் எண்ணீனே அவனுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்தார். எல்லா ஆதாரம்லாம் முடிஞ்ச உடனே கண்ணா இந்த மாடெல்லாம் காணும் அப்படின்னா போய் கூட்டி வாங்க அப்படின்னா, இங்கேயோ தூரத்தில் மேய்ஞ்சிருச்சு, நீ எங்கேயோ தூரத்தில் போயிருக்கேன்னா நீங்க இங்கேயே இருங்கோ, நான் போய் இந்த மாடெல்லாம் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு அவன் இங்கேயே உட்காந்து வச்சுட்டு கண்ணன் போய் இந்த பசுமாடுகளையும் கண்ணையும் பார்க்கறான். எதுவும் இல்லை, எல்லாத்தையும் பிரம்மா அபகரித்திருக்க. அங்கிருந்து நேரம் இந்த குழந்தைகள் கிட்ட வந்து பார்த்தா குழந்தைகளும் இல்லை, இதையும் பிரம்மா எடுத்துருக்க. ஒரு பசு இல்லை, ஒரு கல்வி இல்லை, ஒரு குழந்தை இல்லை, கூட அவங்க ஜனங்கள் பசங்க யாரும் இல்லை, கிருஷ்ணன் மாத்திரம் தனியா நிற்கிறான். யோசிச்சு பார்த்தா சர்வம் விதி கிருத்தம், எல்லாம் பிரம்மா பண்ணியிருக்க அப்படின்னு புரிஞ்சது. உடனே ஊர்ல இருக்கோம் பதில் சொல்ல முடியும், அந்த பிரம்மா கிட்ட போய் என்ன பேச்சு, அதனால இவனே பல பசுக்களை சிருஷ்டிச்சான், இவனே கண்ணுக்குட்டியை சிருஷ்டிச்சான், இவனே பல பசங்களை எல்லாம் சிருஷ்டிச்சா, மொத்தமாக அங்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போறான். இவன் சிருஷ்டிச்சதுன்னா பிரம்மா முன்னாடி தூக்கிட்டு போனதுக்கு கொஞ்சம் அதே மாதிரியே வரணுமே, கொஞ்சம் மாறி போகக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக எப்படி இருந்ததோ அப்படியே சிருஷ்டிச்சான். யாவத் விபூஷாம்பரம், என்ன ஒசரம் இருக்குமோ அந்த ஒசரம், மாடெல்லாம் மாத்திரம் இல்லை, மாடெல்லாம் என்ன நிறத்தில் இருக்குமோ அதே நிறத்தில் மாடு இருக்கு, குழந்தைகள்லாம் என்ன ஒசரம் இருக்குமோ அதே ஒசரத்தில் இருக்கு, விரல்லாம் என்ன நீளம் இருக்குமோ அதே நீளத்தில் இருக்கு, இல்லாட்டா அவன் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டான். ஆறு விரல் இருக்கு ஒரு பையனுக்கு அப்படின்னா அஞ்சு விரலோட வந்தா இது என் பையன் இல்லை, என் பையனுக்கு ஆறு விரல் உண்டு அப்படின்னு சண்டை போடுவாங்க. அதனால ஆறு விரல்னா ஆறு விரலோட பையன் வருது, செப்ப மூக்குன்னா செப்ப மூக்கோட வருது, அந்த மாதிரி இல்லை பெரிய மூக்குனா பெரிய மூக்கோட வருது. யாவத்யஷ்டி விஷாதமேனு தலசிக்குது, மாடுன்னா மாடு மேய்க்கிற கொம்புன்னா இது மொத்தம் அப்படியே வருது. யாவத் விபூஷாம்பரம் யாவத் சீல குணாபிதா கிருதிமய, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே இருக்கு, சிறிதெல்லாம் மூக்கு உரிஞ்சும் அப்படின்னா இன்னும் மூக்கு உரிஞ்சின் இருக்கு, வழக்கம் கூட மாறல. புத்திசாலியா இருக்கிற குழந்தை புத்திசாலியா இருக்கு, முட்டாளா இருக்கிற குழந்தை முட்டாளா இருக்கு, ஏன்னா முட்டாளா இருக்கிற குழந்தை திடீர்னு புத்திசாலியா படுத்துன்னு வச்சுக்கோங்க, அவன் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டான், ஆனா இது நம்ம பிள்ளை இல்லைன்னா இத்தனை புத்திசாலியா இருக்கே அப்படின்னு. அப்படி பல ரூபத்தை இவன் சிருஷ்டிச்சான், கிருஷ்ணனே பல ரூபத்தை எடுத்துட்டான், அவனே தான் இத்தனை வஸ்துக்கள் ஆகி அவனே அப்படியே சாயங்கால வேலையில் மாடெல்லாம் மேய்ச்சி முடிச்சு அவனே அப்படியே ஊருக்குள்ள போறான். யாருக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல, இப்படியே ஒரு வருஷ காலம் போச்சான். பிரம்மா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான், சத்தியலோகத்தை கொண்டு போய் வச்சுட்டான். இப்படியே போயிட்டு இருக்கு. யாருக்கும் ஒரு வித்தியாசம் தெரியல. இந்த குழந்தைகள்லாம் போய் அம்மா அப்பா கிட்ட போய் கதையெல்லாம் சொல்லும், இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, எல்லாத்தையும் எல்லாத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கு. மேல போய் சத்தியலோகத்துல பிரம்மா ஒரு வருஷம் ஆச்சு, இது என்ன ஆச்சு தெரியலே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. மேல சரஸ்வதி தேவர் இந்த பசங்க வச்சுன்னு படாதபாடு பட்டு இருக்கா, அங்க குதிக்கிறது ஓடுறது இதெல்லாம் போய் முதல்ல அந்த இடத்துல விட்டுட்டு வாங்கும் அப்படின்னு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி வந்து இவங்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா எல்லாம் இங்க இருக்கு. அங்க இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் கையில் வச்சுட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, இங்க இருக்கு மொத்தம். பிரம்மாவுக்கு சந்தேகம் இருக்கு, அப்ப நம்ம இத்தனை நாள் எடுத்துட்டு போனவே இங்க இருக்கே மொத்தம். ஒருவேளை டூப்ளிகேட்டா சரசி பாய் பக்கத்துல வந்தா என்ன மொத்தம் இங்க தான் இருக்கு. அப்ப நீங்க வச்சிருந்த எல்லாம் பொம்மையா, ஒருவேளை பொம்மை வச்சு விளையாடுங்களா அப்படிங்களா. சர்வம் விஷ்ணுமயம் சர்வஸ்வரூபோம்பபவம், சர்வஸ்வரூபம் அப்படின்னு பிரம்மா பார்க்கிற பார்த்தா எல்லாத்துக்குள்ளயும் பகவான் சேவை சாதிக்கிற எல்லாமே பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கறத புரிஞ்சுட்ட உடனே கிருஷ்ணன் கிட்ட வந்து நான் ஏதோ தெரியாத பண்ணிட்டேன், உன்னுடைய லீலை சிருஷ்டிலேயே நீ பண்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து சேவிச்சாரான். நாலு தலையினாலே நவமீத்யதே பிரபுஷே தடிதம்பராய இந்தாவதம் சபரி பிச்சர சண்முகாய வன்யஸ்ரஜே கவலமேத்ர விஷாலவே லக்ஷ்மசியே மிருபதே பசுபாங்கஜாய. காட்டில் கிடைச்ச பூவ மாலையா போட்டுண்டு, கையில கிடைச்ச துத்தியோகத்தை கையில வச்சுண்டு, குழந்தை குழந்தை விளையாடிந்து மாதம் வச்சுன்னு இருக்கிறத நந்தகோபகோனாருடைய புத்திரன் கிருஷ்ணன் அவனை சேவிக்கிறேன் அப்படின்னார். யார் அப்படின்னா கிருஷ்ணன் அப்படின்னு தான் பரமேஷ்டி சதுர்முக பிரம்மா சேவிக்கிறேன். இன்னும் இங்க வந்திருக்கு, நமக்கு தான் சேவை கொடுத்தாச்சே முன்னாடியே, நாபிகமனத்திலேருந்து நீர் வரும்போதே உனக்கு முன்னாடியே சேவை கொடுத்தாச்சே அப்படின்னா அது நீர் கருணையாக கொடுத்த சேவை, அது சிருஷ்டி பண்றதுக்காக உபாயமாக கொடுத்த சேவை, இது அடியனுக்கு தியானம் பண்றதுக்காக கிடைச்சிருக்கிற ரூபம். ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதம் பவதீயமார்த்தம். அழகா சொல்ற. அப்ப இந்த சேவையா அந்த சேவையா அப்படின்னா எந்த சேவை எப்படி வருது, எந்த உபாயத்தினால வருது, தபஸ் பண்ணி கிடைச்ச சேவை அப்படிங்கிறது இருக்கட்டும். இது என்ன கேட்டா இது உபாயம் இல்லை, இது பலன், நீர் அனுகிரகத்தினாலே எனக்கு கொடுக்கறது, அதனால பலனாக உண்மை சேவிச்சுட்டு இருப்பேன். இது போருமா அப்படின்னு கேட்டா இது போருமா, இது பேர ஒண்ணு வேணாங்க, பலன் கிடைச்சிருக்கிற அப்புறம் உபாயத்தை பத்தி கவலை என்ன, நமக்கு வேண்டியது அதுதானே. ஆச்சரியமா சக்கர பொங்கல் இருக்குன்னு வச்சுப்போம், சக்கர பொங்கல் கையில கொடுத்தா சாப்பிடுவோம், சக்கர பொங்கல் எப்படி பண்ணுவா நமக்கு தெரியுமா, தெரியாது. சக்கர பொங்கலுக்கான அரிசி எங்கேருந்து வருது, கடையிலேருந்து வருது. கடைக்கு அரிசி எங்கேருந்து வருது அப்படின்னா வயல்ல இருந்து வருது. வயலேருந்து கடைக்கு எப்படி வந்தது, கடையிலேருந்து ஆத்துக்கு எத்தனை ரூபாய்க்கு வந்தது, ஆத்துலேருந்து சக்கர பொங்கல் என்ன பண்ணா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. வாங்கினா சாப்பிட்டா நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறதுக்கு கையில கிடைச்சா ஒரு முடியும், உபாயம் தேவையில்லை. அது உபாயம் யாருக்குன்னா யாருக்கு தேவையோ அவ்வாறு ஆச்சாரியாளுக்கு எல்லாம் உபாயம் தேவை. அதனால ஆச்சாரியர்கள் உபாயம் பண்ணி பகவத் சுரூபம் என்ன, பகவத் அனுபவம் என்ன அப்படிங்கறத காட்டி கொடுத்தாங்கன்னா அனுபவிக்கிறவர்களுக்கு அது போதும், எங்களுக்கு மற்றது தேவையில்லை அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரீதியில பிரம்மா சொல்ற, நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறது இருக்கட்டும், இது போதும் எனக்கு. ஸ்ரேயஸ்ருதிம் பக்தி முதச்சதே விபோ க்ளிஷ்யந்தியே கேவல போத லப்தயே தேஷாமசம் கேசலயே வசிஷ்யதே நான்யத்யதா ஸ்தூல துஷாபகாதினாம். அரிசி நெல் எடுத்து நன்னா குத்தி உமியை நீக்கி வருது அரிசி, அந்த அரிசியை எடுத்து தணிகை பண்ணி சாதம் பண்ணி சாப்பிடணும் அவ்வளவுதானே. மறுபடியும் அந்த உமையே திருப்பி திருப்பி குத்திட்டே இருந்தா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு. அந்த மாதிரி ஞானம்ங்கிறது குத்துற மாதிரி, நெல்ல குத்தி குத்தி குத்தி குத்தி பண்ற மாதிரி படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு கடைசியில என்ன வந்தது அப்படின்னா பக்தி வரணும். ஞானத்தினுடைய பலன் பக்தி, இந்த பக்தி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஞானத்தை ஒதுக்கணும், அதுதானே பலன். திருப்பி இன்னும் மேல படிச்சிருக்கேன் இன்னும் மேல படிச்சிருக்கேன்னு கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருந்தா என்ன பிரயோஜனம். அதனால ஒரு ஒரு ஞானத்தினுடைய பலன் எப்ப பக்தி அப்படின்னு ஆயிடுச்சோ, இப்ப பக்தி வந்த உடனேயே அதை பக்குவம் பண்ணி அதை அனுபவிக்கிற மாதிரி அரிசியை சாப்பிடற மாதிரி அதுல போகணும். எடஸ்தூல துஷாவ காட்டினாம் அப்படிங்கிற வெறும உண்மையை குத்துறதுனால என்ன பெரிய லாபம், கிரந்தா நைவாபியசேத்து பகூனி அப்படிங்கிற பாகவதத்தில் பிரகலாதன் உபதேசத்தில் ஓயாத கிரந்தங்கள் எல்லாம் பார்த்துருக்காரு அப்படிங்கிற 80 வயசு 90 வயசுக்கு இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு. ஆனால் படிச்சுட்டே இருந்தால் அப்புறம் அனுபவிக்க வேண்டியது என்ன? அதனால என்ன கேட்டேன், படிக்கிறதே ஒரு அனுபவமாக இருக்கணும். திருவாய்மொழி மாதிரி ஞானத்துக்காக இல்லை, படிக்கிறதே ஒரு அனுபவமா, ஒரு திருவாய்மொழியோ ஒரு சீபாட்சியமோ அப்படி இருந்தான்னா, இல்லை ஸ்ரீமத் பாகவதமோ அப்படி இருந்தான்னா, அப்போ அது ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு பாராயணம் அப்படிங்கிறது. ஞானத்துக்காக படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு லெவலோட சரி நிறுத்தணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள்லாம் பிரம்மா பண்ண, பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ற, நீர் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீரே அப்படின்னு, நான் ரொம்ப பொறாமையா இருக்கேன், எனக்கு நான் இப்ப சத்திய லோகத்துல தான் இருக்கேன், இங்க பிருந்தாவனத்துல இருந்திருந்தா சௌக்கியமா இருந்திருக்குமே, என்ன போய் அங்க உட்காத்தி வச்சுட்டு நீர் இங்க இருக்கீரே. அகோ பாக்யம் அகோ பாக்யம் நந்தகோ பௌரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இங்க இருக்கிற குழந்தைகள் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைக்கல, எல்லாம் உங்களுடையே இருந்துட்டு ஒன்னே அனுபவிச்சுட்டு இருக்கு. நான் போய் சத்தியலோகத்துல உட்காந்து அப்படியே உட்காந்துருக்கணும், சிருஷ்டி காரியத்தை பார்த்துருக்கணும்னு என்ன ஆக்கிட்டே இல்லையா? அதை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. இங்க பிருந்தாவனத்துல ஏதாவது புல்லா இருந்தா கூட நான் சௌக்கியமா இருந்திருப்பேன், உன் திருவடி பட்டு இருக்கும், சத்தியலோகத்துல உட்காந்து வச்சுட்டு அப்படின்னு ஒரு குறையோடு கூட பிரம்மா திரும்பி போனார். இப்படி பிரம்மதேவனுக்கு சிருஷ்டியை காமிச்சு அவருக்கு விசேஷமாக ஒரு அனுகிரகம் பண்ணார். யமுனா நதியில அடிக்கடி ஸ்நானம் பண்ணும்போது கிருஷ்ணனுக்கு பரம ஆனந்தம். கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே யமுனா நதிக்கு பெருமை. ஆனா கிருஷ்ணன் சொல்றான், யமுனா நதியினாலே எனக்கு பெருமை அப்படிங்கிறான். அதான் மண்ணு தூய பெருநீர் யமுனை துறைகளை. யமுனைங்கிறது ரொம்ப விசேஷமான சுத்தமான கோதாவரி மாதிரி கிடையாது. ஸ்ரீராமாயணத்தில் கோதாவரியானது பதில் சொல்லலை ராமன் கேட்டது. ஆனால் வசுதேவர் கிருஷ்ணனை ஏல பண்ணிட்டு வரும்போது யமுனா நதி வழி விட்டு பெருக்கு எடுத்து ஓடின யமுனா நதி கண்ணனுக்காக தன்னுடைய பிரவாகத்தை குறைச்சிட்டு வழி விட்டுதான் அது. அதனால மேலிருந்து விழுந்து குதிக்க வேண்டியது. கிருஷ்ணன் விளையாடின கிருஷ்ணனுடைய சகல சரீர சம்பந்தமும் திருமேனி சம்பந்தமும் இருக்கு இல்லையா, அதனால கங்கையை காட்டிலும் இது வசதி இல்லை சுவாமி. கங்கையில திருவடி சம்பந்தம் மாத்திரம் தானே இருக்கு, இங்க திருமேனி சம்பந்தம் பூர்த்தியா இருக்கு யமுனா நதியில. யமுனா நதியில குளிச்சு குளிச்சு அந்த யசோதை அம்மா என்ன சொல்றான்னா, கண்ணன் கருப்பா இருக்கானா, அப்போ கஞ்சன் வலை வைத்த அன்று காருளில் எள்ளில் பிழைத்து நெஞ்சி துக்கம் செய்ய போந்தாங்கிறார். கிருஷ்ணன் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அங்கிருந்து தப்பிச்சுன்னு வந்துட்டான் மதுரையிலிருந்து பிறந்த இன்னைக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, இவன் கருப்பா இருக்க அப்படின்னா, இருட்டும் கருப்பா இருக்க இவனும் கருப்பா இருக்க அப்படியே வந்துட்டான். இப்போ பையன் ஏன் இப்படி கருப்பா இருக்கான் அப்படின்னு கேட்டா, யமுனையில குளிச்சு குளிச்சு இவன் கருப்பா இருக்கான் அப்படிங்கிற அவன் அம்மா. அது நிறுத்தம் யமுனைக்கு போறதோ இல்லையே, விட்டா பரவாயில்ல, அது கருப்பா இருக்கும் யமுனா நதி. ஏதோ கொஞ்ச நாளை குளிச்சுட்டு வந்தா பரவாயில்ல, ஓயாவது குளிச்சுட்டு கொஞ்சம் அதான் இது கருப்பா இருக்கு அப்படின்னா. ஆனா பக்கத்துல இருக்கலாம் ஒத்துக்கல, அதெல்லாம் மாமி நீங்க தப்பா சொல்றது, இவன் குளிச்சு குளிச்சுதான் யமுனா நதி கருப்பா எடுக்கணும்டா. காலிந்தி காந்திஹாரி கலையது அபுஷா காலிமா கைதபாரேகே. யமுனா நதியை காட்டிலும் விசேஷமான ஒரு கருப்பு காந்தி அவனுக்கு இருக்கான். அதனால குழந்தைகளோடு கூட அழகா நித்தியம் விளையாடி இருக்கும்போது ஒரு சமயம் பலராமன் கூட இருப்பார். எப்பவுமே சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருப்பார். அவர் அப்படியே விளையாடி இருக்கார். எல்லாரோடையும் இருக்கும்போது பலராமனை விட்டுட்டு கிருஷ்ணன் மாத்திரம் வேகமாக யமுனா நதி பக்கம் போயிட்டான், இன்னொரு பக்கம் போயிட்டான். கூட சில பசங்கள்லாம் போச்சு. அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று, யமுனா நதி ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய குளம், யமுனா நதிக்குள்ளே இருக்கிற குளம். அதில் காளியன் அப்படின்னு இருந்து விஷத்தினாலே அதை தூஷிதம் பண்ணிட்டு இருக்கான். இந்த குழந்தைகள்லாம் கிட்ட போய் ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு அந்த தீர்த்தத்தை பானம் பண்ண, சில குழந்தைகளும் சில பசுமாடுகளும் அந்த விஷ தீர்த்தத்தை பானம் பண்ண அப்படின்னால மூர்ச்சையாய் கீழ் உண்டு. கிருஷ்ணன் அங்கிருந்து வந்து தன்னுடைய கடாட்சத்தினாலேயே அந்த குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உத்தமமான யமுனா நதி, இதை போய் தூஷணம் பண்ணிட்டு இருக்கானே, அதனால இவனை முதல்ல இந்த இடத்துல இது விரட்டணும் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு நேர ஒரு பெரிய குந்த விரக்ஷம் ஒன்று இருந்தது, அந்த விரக்ஷத்து மேல ஏறி அங்கிருந்து உள்ளுக்குள்ள குதிச்சுட்டான். குந்தே முகுந்தகா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்குள்ள இங்க பிருந்தாவனத்துல ஏதோ சகுனங்கள்லாம் சுப சகுனமா இல்லாமல் மோசமா இருக்கச்சு, அதை பார்த்து யசோதாமெல்லாம் பயந்து நின்று ஓடி வரா, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் எங்க அப்படின்னா கிருஷ்ணனை காணும், எங்க போயிருப்பானோ அப்படின்னு பார்த்தா அவன் காலடியெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தானா, பலராமனையும் கூட்டிட்டு எங்க போயிருப்பான் அப்படின்னு வந்து பார்த்தானா, இந்த குளக்கரையில வந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. அங்க சில பசங்கள்லாம் இருக்கு, இங்கதான் இருந்தான் கண்ணன், இந்த குளத்துக்குள்ள குதிச்சுட்டான் அப்படின்னா உடனே எல்லாம் ஐயோ குளத்துக்குள்ள குதிச்சுட்டானோ அப்படின்னு உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் யசோதா, இது விஷக்குளமாச்சே அப்படின்னு. பலராமன் இவ்வளவோ சமாதானம் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் பயப்படாதுங்கோ, இந்த குளத்துக்குள்ள பாம்பு இருக்கு, 100 தலை பாம்புன்னா பலராமன் சொல்ற 1000 தலை பாம்பு இருந்தா கூட ஒண்ணும் ஆகாது, இவர் தான் 1000 தலை பாம்பு ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற. ஆனா அவளுக்கெல்லாம் எதுவுமே புரியல, உள்ளுக்குள்ள கண்ணன் குதிச்சுட்டு அந்த சர்ப்பம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது யாரோ ஒரு சத்தம் கேட்கறதே அப்படின்னு பார்த்த காளியன், இது கிருஷ்ணன் வந்திருக்க பார்த்த உடனே அவன் சுத்திக்கணும்னு ஆரம்பிக்கிற. சம்பிரேக்ஷணீய சுகுமார தனாவதாதம் ஸ்ரீவத்ஸ பீதவசனம் ஸ்மித சுந்தராஸ்யம். கிருஷ்ணனை முதல் முதல்ல பார்க்கறானா காளியன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கான், 10 பேர்லாம் மாதிரி இல்லை, இவனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இவனை கடிக்கணும் தோணலையாம், இதே பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு தோன்றதான். பீதாம்பர தாரியா இருக்கான், ஸ்ரீவத்ஸம் அப்படிங்கிற அடையாளம் இருக்கு, ஸ்மித சுந்தராஸ்யம் சிரிச்சுண்டு பிரகாசமாக இருக்கான். அந்த சர்ப்பம் முன்னாடி வந்து நிற்கிறது, சர்ப்பத்தை பார்த்தா ஒரு பயம் வரணும், பாம்புன்னு பார்த்தாலும் பயந்து முகம் அஷ்டகோணலாக்கி பாம்பு பாம்பு பாம்புன்னு அஷ்டகோணலாக்கி எத்தனை இருக்கான். ஆனா அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே சிரிக்கிறானா, கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்ம சுருஷா புஜயா சாத. விளையாடிட்டு இருக்கான், பயந்து ஓடல, அந்த சர்ப்பம் அப்படி பார்க்கும்போது இவனு இந்த பக்கம் போறான், சர்ப்பம் அப்படி முகத்தை திருப்புறது உடனே இவடன் இந்த பக்கம் போறான், அது முகத்தை இந்த பக்கம் தெரியுது அந்த பக்கம் போறான், இப்படி அதோடு கூட விளையாடிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பார்க்கறதுக்கும் ஆனந்தமா இருக்கிறத பார்த்தா அந்த காளியனுக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் அபிமானம், இந்த குளத்துக்கிட்ட யாரும் வரக்கூடாது, இந்த குளத்து மேல பட்சி பறந்தா கூட கீழ் விழுந்துடும் அத்தனை விஷம், இந்த குளத்தினுடைய கரையில யாராவது இருந்தா கூட இந்த விஷக்காத்து பட்டு அவ பூர்த்தியாக விழுந்துவாங்க அத்தனை விஷம் இருக்கு. அதனால உள்ள வந்தவன் யாரா இருந்தாலும் விடக்கூடாது அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கிற அப்படின்னா கமலோதராங்கு உடைய சுத்த ஆரம்பிச்சுட்டான், இந்த கண்ணனை சுத்தி விடுறேன் அப்படின்னு உடம்பு முழுக்க சுத்தம் திருமையில. அப்ப பார்த்தா கமலோதராங்கிரிம் மிருதுவா இருக்கும், கண்ணனுடைய உதரங்கள் எல்லாம் கால்கள் கைகள் எல்லாம் மிருதுவா இருக்கும், பொதுவா சர்ப்பத்துக்கு தான் மிருதுவான திருமேனி அப்படின்னு பேர், சர்ப்பத்தினுடைய உடம்பு தான் சர்ப்பத்தினுடைய தோல் தான் விசேஷமாச்சு, 5 குணம் இருக்கும், அதில் குளிர்த்தி இருக்கும், பஞ்ச அந்த சொல்கிறார் இல்லையா பஞ்சசயனம் அப்படின்னு சொல்லும்போது ஆதிசேஷன் தான் பெருமாளுக்கு பஞ்சசயனம், வெள்ளையா இருக்கணும் படுக்கைங்கிறதுக்கு 5 குணம் இருக்கணும், ஒன்று வெள்ளையா இருக்கணும், 2 மாதம் துவைக்காமல் வந்து இவரை அழுக்க வச்சுக்கக்கூடாது, அன்னன்னைக்கு துவைச்சி வெள்ளையா வச்சுக்கணும், விஸ்தாரமாக இருக்கணும், நல்லா போராதபடியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல சுகந்தமாக இருக்கணும், நல்ல மிருதுவா இருக்கணும் அப்படின்னா குணங்கள் உண்டு, அது மொத்தமா ஆதிசேஷன் கிட்ட இருக்கான், அவரும் வெள்ளையா இருக்க அவரும் விஸ்தாரமா இருக்க அவருக்கும் நல்ல வாசனை இருக்கு, சர்ப்பமும் எந்த சர்ப்பமே தொட்டு பார்த்தா நல்லா மிருதுவா தான் இருக்குமா அப்படின்னு சொல்றான். நானும் சொல்றேன் நீ தொட்டு பார்த்தீங்கன்னா கேட்காத, அதனால அப்படி மிருதுவா இருக்கக்கூடிய சர்ப்பம் இப்ப கிருஷ்ணனை சுத்திக்கும் போது அந்த சர்ப்பத்துக்கு உடுத்துறதா, அதாவது நம்ம திருமணி அவளுக்கு உறுத்த போறே, நம்ம உடம்பு அவளுக்கு உறுத்த போறதே நினைக்கிறதா, இது அத்தனை அளவு சுக்குமாரம் அவனுக்கு. கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கிரிம் சந்தஸ்ய மர்ம சுபுஷா ருஷயா சாத. அப்படி சுத்திக்க கண்ணன் வந்து மெதுவாக அந்த சர்ப்பத்திலையும் விடுவிச்சு அதை பிடிச்சு இவன் சுத்த ஆரம்பிச்சான், விளையாட்டு காமிக்கிறான், இந்த பக்கம் அந்த பக்கம் அதை பிடிச்சு சுத்த, இது அவனை பிடிச்சு சுத்த, மறுபடியும் இவன் அவனை பிடிச்சு சுத்த, இப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது மேல அந்த கரையில் இருப்பானா, கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துடுறா வந்துடுறா வந்துடுறா கத்தின்னு இருக்கா, என்னாச்சோ உனக்கு அப்படின்னு கத்தின்னு இருக்கானா, இவாள இனிமேல நம்ம அலைய விடக்கூடாது, இவாள எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அனுகிரகம் பண்ணணும். பாவம் கஷ்டப்பட்டு இருக்காளே, அம்மா மூர்ச்சியாய் விழுந்திருப்பாளே தனாளி அப்படின்னு தெரிஞ்சபடினால மெதுவாக நம்ம மேல வந்துடணும் அப்படின்னு பார்த்தான். ஏவம் பரிபிரமஹதோஜசமுன்னதாம்சம் ஆனம்ய தத் பிருதுசிரஸ்வதிரூடாத்யஹ. அப்படி மேல வரலான்னு கிருஷ்ணன் நடிக்கும் போது அது படம் எடுத்துட்டு அந்த சர்ப்பமானது 100 தலையினாலே படம் எடுத்து மேல மறைக்கிறது. உடனே ஒரு கையினாலே அதனுடைய வாழை கெட்டியா இருக்க பிடிச்சிட்டு கிருஷ்ணன் ஒரு எம்பி எம்பி மேல போய் அதன் சிரஸ்ல போய் நின்றுட்டான், தலையில போய் நின்றுட்டான். தன்மூர்தர பாதாம்புஜோ கில கலாதி குருஹு நலர்த்த. அப்படியே சர்ப்பம் இப்ப மேல வரான்னு சொல்லு. அப்போ மேல அதனுடைய ஒரு தலையில தன்னுடைய ஒரு திருவடியை வச்சிருந்துருக்கான். மேல முதல்ல இவெல்லாம் கிருஷ்ணா வந்துரு வந்துரு வந்துருன்னு சொல்லும்போது முதல்ல கிருஷ்ணன் தான் வரான். அதுக்கப்புறம் தான் அப்படியே கீழேந்து சர்ப்பம் வருது. உடனே பார்க்கற கையில ஒரு கையால வாழை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த சர்ப்பத்துக்கு மகா கோபத்தினால இன்னொரு தலையை நீட்டி அவனை எப்படியாவது கடிச்சுடணும் அப்படின்னு ஒரு தலையை நீட்டுறதா. உடனே இடது திருவடினாலே அந்த தலையை மேல வச்சான், அது அமைகிச்சு. அடுத்து இந்த பக்கம் தலையை நீட்டி இந்த பக்கம் அமைக்கணும், அடுத்து அந்த பக்கம், அடுத்து இந்த பக்கம், அப்படி மாத்தி மாத்தி பண்ண தூயலடம் பயிலும் சுந்தரையின் சிறுவா. இவன் நர்த்தனம் அதெல்லாம் கத்துக்கிறான் சர்ப்பத்துக்கிட்ட. எச்சினா எந்த எந்த சிரஸ் அப்படி மேல மேல வருதோ அதுல திருவடி வச்சுட்டே இருந்தாலே போதும், அதுவே ஆச்சரியமா இருக்கு இந்த நர்த்தனம் அப்படிங்கிறதுக்காக தேவலோகத்தில் இருக்கிற கந்தர்வர்கள்லாம் உடனே கையில வாத்தியத்தை எடுத்துட்டு அவர்கள்லாம் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிக்க தாளம் தவறாது அப்படியே ஆச்சாரம். விளையாட்டு பிள்ளைன்னு ஒருத்தர் எழுதியிருக்கார் பாரதியார் எழுதும் பிள்ளை. ஆச்சரியமா இவனுக்கு நர்த்தனம் யார் சொல்லி கொடுத்தா? ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு கந்தர்வர்கள் ஆச்சரியப்படுறாடா. உங்களுக்கே நர்த்தனம் சொல்லி கொடுக்கறது நான் தான். அகில கலாதி குருஹூ, லோகத்துல எல்லா கலைக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன், 64 கலைக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய இவன், ஆதி குரு இவன் தானே. அதனால இவன் ஆச்சரியமாக அங்க நர்த்தனம் ஆடிந்திருக்கான். எல்லாருக்கும் ஆச்சரியம், தேவர்கள்லாம் அவளும் கூட நர்த்தனம் ஆடிந்திருக்கான். பக்கத்து இருக்கலாம் நிறைய பேர் வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கான். குழந்தைகள்லாம் கைத்தட்டி ஆர்வாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு பக்கத்துல. மகாகவிகள்லாம் இதுதானே வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணலீலாகதி சரித அப்படின்னு சுவாமி தேசிகன் யாதவாபிதத்துல ஆச்சரியமா பாடுறான். அந்த நர்த்தனம் ஆடினா நர்த்தனம் ஆடுற மாதிரி ஸ்லோகம் வரணும். லோலாபதச்சரணலீலாகதிச்சரிதபாதாகமேவிதபதே நிருத்யந்தமப்ரதிமகிருத்யந்தமப்ரதிமமத்யந்தசாருவபுஷம் தேவாதிபிஸ்ஸமய தேவாதரத்வரித ஹேவாத கோஷமுகரீகி அப்படிங்கிற இப்படி அர்த்தம் நடந்துட்டு இருந்தது. அவன் முகத்திலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். 101 தலை இருக்கு, நமக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். 101ங்கிறது கிருஷ்ணனுக்கு ஒண்ணும் கிடையாது. 1091 தலை இருக்கிற சர்ப்பத்துல அனாயசமா சயனிச்சுட்டு இருக்கிறவன் முகத்துல இப்படியே ருதிரங்கள்லாம் வர ஆரம்பிக்கச்ச நாக பத்தினிகள்லாம், அவனுடைய பத்தினிகள் நிறைய பேர் இருக்காளாம் நாகலோகத்திலிருந்து வந்திருந்து, ஹே கிருஷ்ணா தாமோதரா தேவாதிதேவா ஜெகத்பதே பிராணாந்தி நாகோயம் பர்திருபிக்ஷா பிரதீயதாம். உயிர் போயிடும் போல இருக்கு, சரணாகதி பண்ணி எங்களுக்கு பர்திருபிக்ஷா வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே கண்ணனுக்கு வேற என்ன வேணும், பர்த்தபிக்ஷா பிரதி ஏதாவது ஸ்திரீகள் வந்து கேட்கறான்னா அதை தான் நடத்தி கொடுக்கணும். இன்னைக்கு இன்னைக்கும் கூட பல கணவன்மார்கள் சௌக்கியமா இருக்காங்க. காரணம் இவருடைய பர்த்தபிக்ஷா பிரதி ஏதாம் அப்படிங்கிற மந்திரம் தானே. அவர்கள் அப்படி கெஞ்சி கேட்க கிருஷ்ணன் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே நான் மெதுவா நர்த்தனம் ஆடுறேன். அந்த சர்ப்பத்தினுடைய சிரஸ்ல ரத்னங்கள்லாம் இருக்கு, அது கிருஷ்ணனுடைய திருவடிக்கு ஆரத்தி எடுக்கிறதா. ஒரு ஒரு ரத்னம் ஒவ்வொரு கலர்ல இருக்கு, ஆரத்தி எடுத்து இப்படியே மங்களமாக முடிச்சுடணும் அப்படின்னு கிருஷ்ணன் நினைச்சிட்டு இருக்கான். நியாயோஹி தண்டஹா கிருதக்கல் விஷேஸ்மின்னு தவாவதாரசா கல நிகிரகாய. துஷ்டர்களும் ஒழிக்கணும் தானே உன்னுடைய அவதாரம், அதனால இவன் தப்பு பண்ணிட்டான், அதனால இவனுக்கு நீ நிகிரகம் பண்றது நியாயம்தான், ஆனா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அளவாள்லாம். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் காளியனும் தன்னுடைய தோஷத்தை உணர்ந்துட்டு நேர பகவான் கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்றான். இவனுக்கு என்ன ஸ்தோத்திரம் பண்ண தெரியும் அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது எனக்கு அப்படிங்கறதா ஸ்தோத்திரமா பண்றான். சோகம் தே தேவதேவேஷன் சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமேன்னு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். இதுக்கு சுவாமி பெரியாச்சாரன் பிள்ளை, நந்தியர், நம்ம பிள்ளை எல்லா ஆச்சாரியர்களும் ரொம்ப விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. சோகம் தே தேவதேவேச அவன் சொன்ன ஸ்லோகம் இது. இதுதான் எப்பவுமே சொல்லணுமா, திருவாராதத்தில் இதை சொல்லுங்கிறோம் அப்படின்னு ஆளவந்தார் நியமிச்சார் அப்படின்னு சொல்றான். தேவதேவேச சோகம் அப்படின்னா, இதோ அடியேன் வந்திருக்கேன், யாரு அப்படின்னா இத்தனை நாள் அபச்சாரமே பட்டுருந்தேனே அதான் வந்திருக்கேன். பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே பெருமாளுக்கு நம்ம மணி சேவித்து பெருமாளுடைய கதவை திறந்து திருக்காப்பு நீக்கி திருவாராதனை பண்ணுறோம். இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தேன், இந்த திருவாராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தேன்னா அபச்சாரம் தான் பட்டுருந்தோம். அங்கே போய் வெளியில் எங்கே எங்கே போய் சுற்றி என்னென்ன பண்ணணும், யார் யார்கிட்ட என்ன நம்படிக்கணுமோ அதெல்லாம் நம்படிச்சுட்டு கொஞ்சம் திருவாராதம் பண்ணணும். சோகம் அபச்சாரமே பட்டுட்டு வந்திருக்கிற அடியன் வந்திருக்கேன், தேவ தேவேச உனக்கு திருவாராதனம் பண்றதுக்கு யோகியதை இல்லாத வந்திருக்கேன். ஏன்னா தேவதேவர்கள் உனக்கு திருவாரம் பண்ணணும், நான் எப்படி திருவாரம் பண்ண முடியும்? ஏதோ நித்தியசூரிகள் பண்றான் அப்படின்னா, சதாபசியந்தி அப்படின்னு அவ பண்றான்னா அதுல ஒரு அர்த்தம் உண்டு. நம்மெல்லாம் மனுஷ ஜாதி, அவெல்லாம் தேவதேவன்னா மனிதருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ அப்படிங்கிற பகவானுக்கு தேவதேவன் திருநாமம். தேவதேவன்னா தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படி அர்த்தம் இல்லை, அழகான ஒரு அர்த்தம் சொல்றார். அதாவது நமக்கு தேவர்கள் போலயா, நாம தேவர்களை என்ன நினைக்கிறோம், நான் நமக்குள்ளேயே சிரேஷ்டரானவர் அவர் அப்படின்னு நினைக்கிறோமா? இல்லையே, தேவர்கள்ங்கிறது வேத ஜாதி, அவெல்லாம் மனுஷால் கிடையாது. மனுஷர்கள் வந்து பூமியில பிறந்து கஷ்டப்படுறவன், கர்மாதீனமாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம். தேவர்கள் சௌக்கியமா இருக்கிறோம். ஒரு சின்ன புழு இருக்கு, புழு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது வேற ஜாதி, நாம வேற ஜாதி. புழுவுக்கும் உயிர் இருக்கு, புழுவுக்கும் உடம்பு இருக்கு, புழுவுக்கும் ஆகாரம் இருக்கு, நமக்கும் உடம்பு இருக்கு. ஆனா புழுவை நாம ஒரே ஜாத்தினா ஒத்துப்போமா? நாம அது ரொம்ப நீச்சமானது, நான் மனுஷ்யர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையோ, அது மாதிரிதான் தேவர்கள் நம்மள நினைக்கிறாங்க. இந்த கீழே இருக்க மனுஷர்களை புழுவா நினைக்கிறாங்க. இது சாக்கடையில புழு மாதிரி இதெல்லாம் பூலோகத்துல சுத்தின் இருக்கு, எல்லாம் கிடைச்சது சாட்டு, நாம அமிர்த சாட்டுன் இருக்கோம். இது ஏதோ அல்பாயுஷா இருக்கு, நம்ம ரொம்ப தீர்க்க காலம் சொர்க்கலோகத்தில் இருந்துருக்கோம் அப்படின்னு தேவர்கள்லாம் நம்மளை பார்த்து புழுவான்னு நினைக்கிறாங்க. இப்படி புழு மனுஷன் தேவன் பார்க்கும்போது புழு ஜாதி வேற, மனுஷ ஜாதி வேற, தேவ ஜாதி வேறையோ, அதே மாதிரிதான் பகவானும் அந்த தேவர்கள் ஜாத்தியை காட்டும் வேற. அவன் பார்க்கும்போது இவர்கள்லாம் புழு. அதான் மனுஷருக்கு தேவர் எப்படியோ அப்படி தேவர்களுக்கு தேவனாக அவன் இருக்கான் பகவான் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்டவன ஆராதனை பண்றதுக்கு நமக்கு என்ன யோகியதே? சோகந்தே தேவதேவேச உன்னை அர்ச்சனம் பண்றதுக்கும் எனக்கு யோகியதை இல்லை, உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கும் எனக்கு யோகியதை இல்லை. சாமர்த்தியவன் யோகியதையில மாத்திரம் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. கிருபா மாத்திர மனோவிருத்தி. அப்ப என்ன கேட்டா, நான் என்ன பண்றேங்கிறத பார்க்காதியம், நான் என்ன திருவாராதனை பண்றேனோ என்ன ஸ்தோத்திரம் பண்றேனோ இதை பார்க்காதியம், உன்னுடைய கிருப்பையை மாத்திரம் பார்க்கும், அந்த கிருபையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணும். அந்த கிருபை எந்த இடத்துல போகும் அப்படின்னு கேட்டா, எங்க ஒரு யோகியதையும் யார்கிட்ட இல்லையோ அங்கதான் அந்த கிருபை வருவது. யோகியதை இருக்கிறவன் கிட்ட அந்த கிருபை வரும். ஆனா விதானாம் அகதி கலானாம் நச்சாபி தீர்த்தேடு கிருத்தாவதாரா. அப்போ சுவாமி தேசிகன் சொல்ற ஹைகிரீவன் பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து மொத்தத்தையும் வாங்கிட்டுட்டார். சகல வித்தியைகளையும் ஆயகலைகள் 64 ஹைகிரீவன் பெருமாள் கொடுத்துட்டார் அவருக்கு தேசிகனுக்கு. இப்போ ஹைகிரீவன் ஸ்தோத்திரம் பண்ற, அப்போ இவர் ஸ்தோத்திரம் பண்ணா நன்னா இருக்கும். ஏன்னா வாக்தேவனான பகவான் ஹைகிரீவனே அனுகிரகம் பண்ணிட்டார்னா அவர் பண்ற ஸ்தோத்திரம் உத்தமமா இருக்கணும். இவர் என்ன ஸ்தோத்திரம் பண்றாருன்னா எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஸ்தோத்திரம் பண்ண, நானாவிதான் அகதி கலா நாம் ஒரு கலையும் எனக்கு தெரியாது. நச்சாபி தீர்த்தேஷு கிருதாவதாரஹா. அப்ப எங்க தீர்த்தஸ்தானங்கள்லாம் பண்ணலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு நல்ல காரியம் கிடையாது. துருவம் தவாநாத பரிகிரகாயாஹ நவம் நவம் பாத்திரமகம் தயாயாஹ. அதனால் நீர் அனுகிரகம் பண்ணும், உம்முடைய தயைக்கு நான் பார்த்தேன். எனக்கு ஏதாவது தெரியும், இது தெரியும், அது தெரியும் போனாலும் உங்க தயைக்கு பாத்திரமாக முடியாது. ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கவே தான் உன் தயக்கு. அதனால்தான் நான் நிச்சயம் உன் தயக்கு பாத்திரமானேன் அப்படிங்கிற அந்த ரீதியில் நாம் பண்ணுற திருவாராதனம் ஒன்றும் கிடையாது, நாம் பண்ணுற அர்ச்சனைங்கிறது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம், ஒன்றும் செய்ய முடியலை அப்படிங்கிறது தான் சத்தியமானது. உபசாரா உபதேசேன கிருதான் அகரகர்மையா அபஜாரா நிமாம்சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. திருவாராதனம் பண்ணுற உபச்சாரம் பண்ணுறேன்னு ஆரம்பித்து கடைசியில் அதில் உபச்சாரத்துக்காட்டிலும் அபசாரம் தான் நிறையா இருக்குது பகவான் கிட்டே. அதனால் உங்களுடைய கிருபையினாலே எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இதுக்கு ஒரு துப்பும் கிடையாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார். காளியன் பிரார்த்திச்சார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த குளத்தை எப்படி தூஷிச்சுன்னு இருக்கீங்களா, முதல்ல இந்த குளத்தை விட்டு வெளியில் போ, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா. இல்லை பயமாக இருக்கு எனக்குன்னா காளியன், கருத்வான் கிட்டேருந்து பயம், இந்த குளத்தை விட்டு வெளியில் வந்தால் கருத்வான் கொத்தி எடுத்துன்னு போயிடுவேன், இந்த குளத்துக்கு அவர் வரமாட்டாரா, அவருக்கு ஏதோ ஒரு சாபத்தினாலே இங்கே வரக்கூடாதுன்னு இருக்கு. கருத்வாயே அவனை குத்தி எடுக்கணும்னா கருத்வாங்கிட்ட ஒரு அபசாரம் பண்ணிட்டாரு இந்த காளிய. அதனால கருத்வானுக்கு கொடுக்க வேண்டிய வழியை கொடுக்கல, அப்ப கருத்வான் கொத்தின்னு போயிடுவார். வெளியில போறதுக்கும் பயம், உள்ளேயும் இருக்கக்கூடாது அப்படின்னா நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னா கண்ணன் சொன்னான், சுபர்ணஸ்வம் மத்பாதாஞ்சிதம், என் திருவடிய உன் சிரஸ்ல வச்சு அது ஒரு அடையாளம் பண்ணியிருக்கேன், நான் திருவடி அடையாளம் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த அடையாளத்தை பார்த்தானா கருத்வான் கை கூப்புவார், உன்னை வந்து சேவிச்சுட்டு போவ அப்படின்னு. அப்படியானா சரின்னு கிளம்புற. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலையும் இந்த விஷயம் இருக்கு. அந்த பகவானுடைய திருவடி அடையாளம் காளியனுடைய சிரஸ்ல இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம திருமணம் எடுத்துக்கிறோம். இப்போ 101 சிரஸ்லையும் 101 அடையாளம் இருக்கு, ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு திருவடி வச்சு அடையாளம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நம்ம நல்ல பாம்புடைய தலையில் பார்க்குறோம் அந்த பகவானுடைய திருவடி அடையாளம், அந்த வம்சத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரியும்படியாக. ஸ்ரீ ஜெயந்தி இன்றைக்கு பெருமாள் திருவடி அடையாளம் போடுறது, அதே ரீதியில் இந்த அடையாளத்தை பார்த்தா பக்தர்கள் எல்லாரும் உன்னை சேவிப்பார், அதனால நீ சௌக்கியமாக போகலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, கிருஷ்ணனுடைய ஸ்ரீபாதத்துக்கு அந்த அடையாளத்துக்கு அத்தனை பெருமை. அதனால்தான் எல்லாத்தையும் சொன்னா ஹரிபாதா கிருதி. திருமன் எப்படி எடுத்துக்கணும்னா ஹரிபாதா கிருதி. பகவானுடைய பாதம் எப்படி இருக்கும், பகவானுடைய பாதம் எப்படி ஸ்ரீ ஜெயந்தியில நம்ம இடுறோம், பகவானுடைய பாதம் எப்படி இந்த காளியனுடைய சிரஸ்ட இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு தெரியறதோ அதே ஆகாரத்தில் திருமன் இடமே தவிர வேற ஆகாரம் இடக்கூடாது அப்படின்னு ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில். அப்படியாக ஹரிச்சரண சரோஜ ஞாசதன்யோத்தமாங்கம் அப்படிங்கிற சுவாமி காளியர் வந்து மெதுவாக அங்கிருந்து கிளம்பி கொண்டார். நாகப்பத்தினிகள்லாம் நிறைய ரத்தனங்கள், அவர்கிட்ட நிறைய ஆபரணங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் நீ போட்டுக்கோன்னு கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் போட்டு விட்டுடுறான். இல்லை ஆச்சரியமா கிருஷ்ணன் எடுத்து ஆற்றுல பீரோக்கில் வச்சிருக்கான் எல்லாத்தையும், என்னென்னக்கே எப்போ வேணுமோ அதை போட்டுக்கலாம் அப்படின்னு. யசோதை மாத்திரம் கேட்குறதெல்லாம் என்னது அப்படின்னா, இது இது பாம்பு மாமியை குடிச்சது அப்படிங்கிற, பாம்பு மாமியா அப்படிங்கிற அப்படி என்ன, இனி இந்த மாமி கொடுத்து இது பாம்பு மாமி கொடுத்து ஒன்று ஒன்றா வச்சிருக்கான். இப்படி காளிய நர்த்தனம் பண்ணி எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தான். பாம்பை பிடித்து கொண்டு ஆட்டினாய் போலும் அப்படிங்கிற பெரியாரு. இன்னொரு சமயம் காட்டில் மேய்க்க போகணும், காத்தால 6 மணிக்கு கிளம்பணும். அப்போ குழந்தைகள்லாம் ஆற்றுலேருந்து கொஞ்சம் டிஃபன் பாக்ஸில் சாதங்கள்லாம் கொண்டு வருவேன். இவன் என்ன பண்ணான், 5:30 எழுந்து வீட்டு கூட எல்லாரும் வாங்க மாடு மேய்க்க போலாம், மாடெல்லாம் ஓட்டிட்டான். ஒவ்வொரு ராத்திரியும் போய் மாட்டை கலப்பி விட்டுட்டு அவுத்து விட்டுடு, வாங்க வாங்க போகலாம் போகலாம் போகலான்னு கலப்பிட்டான். உடனே அங்கே இருக்க பசங்கள் ஆகாரம்னு எடுத்துக்கலி அப்படின்னு, அதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம் வாங்கோ அப்படின்னுட்டான். உடனே வீடு கூட எல்லாம் ஓடி வந்துருக்கு. அம்மா எங்களை ஆகாரம் அப்படிங்கிறதுக்குள்ளே கிருஷ்ணன் போயிட்டா, அதான் அவ்வளோ தூரம் போயிட்டான், நாங்கள் போயிடும் புறப்பாடு வைக்கிறோம் அப்படின்னு போகிற மாதிரி அம்மா சாதம் கலந்து வச்சிருக்கா. கிரௌண்ட் புறப்பாடு வைக்கணும் அப்புறம் சாப்பிட்டு ஓடி வந்துருக்கு. அந்த மாதிரியான திருக்குடியும் எல்லாம் வேகம் ஓடி வந்துருக்கும். மொத்தம் காட்டில் வந்து ஆச்சரியமாக மாடெல்லாம் மேய்ச்சி மத்தியானம் 12 மணி நல்ல வெயிலாச்சு. அங்கே ஒரு மரம் ஒன்று இருந்தது, அந்த மரத்தின் கீழே கிருஷ்ணன் உட்காந்து அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டு வச்சு, இந்த மரத்தை பார்த்தீங்களா எத்தனை ஆச்சரியமாக இருக்கு, இந்த மரம்னா மரத்து மேலே எத்தனை இலை இருக்கு, அந்த இலை தானே நமக்கு நிழல்லாம் கொடுக்குறது, அப்புறம் அது தவிர இந்த மரத்தில் எத்தனை பழங்கள் இருக்குது, இந்த பழங்களை எத்தனை ஜீவிகள்லாம் சாப்பிட்டுண்டு, பறவைகளாகட்டும் இன்னும் வேறு ஏதாவது ஆகட்டும் அதெல்லாம் சாப்பிட்டுண்டு, மனுஷர்களுக்கும் பழங்கள்லாம் தேவையாக இருக்கும், மரம் அப்படிங்கிறதே ஆச்சரியம். ஒரு மரத்தை நம்பி எத்தனை ஜீவிகள் இருக்குது, மரத்தினுடைய அந்த தண்டு பகுதியில் பார்த்தா எத்தனையோ புழுவெல்லாம் இருக்கு, எத்தனையோ பறவை எல்லாம் கூடு கட்டியிருக்கு. இலையில பார்த்தா இலையில புழுவெல்லாம் இருக்கு. இன்னும் சாயங்கால வேலையில பல பறவைகள்லாம் அங்கே வந்து தங்கியிருக்கு. இன்னும் சர்ப்பம் முதலான ஜந்துகள்லாம் இருக்கு. இன்னும் அது தவிர இந்த வழிபோக்கர்கள்லாம் அப்படி வந்து அந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்க முடியாது, நிழலை கொடுக்க முடியாது. இந்த மரம் இப்படி பரோபகாரம் பண்றது, இந்த மரத்தை பார்த்தா எனக்கு ஆச்சாரியாவுடைய ஞாபகம் வருது. ஆச்சாரியாவும் இப்படிதான், தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரோபகாரம் பண்றார். மரம் தான் வெயில நின்றாவது நமக்கு நிழலை கொடுக்கறது. ஆச்சாரியன் தான் சம்சாரத்துல கஷ்டப்பட்டாவது பரவாயில்ல, மற்ற பேர்லாம் சம்சாரத்துல நல்லா இருக்கும், சம்சாரத்துக்கு வெளியில போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ பிரயத்தனப்பட்டு இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். அழகா இந்த குழந்தைகள் அப்படி கண்ணா உன்னை இந்த உபன்யாசம் யார் கேட்டா, பசிக்கிறது 12 மணியா எடுத்தா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டுன்னு வந்து சும்மா 6 மணி காலம் பெருசா உபன்யாசம் பண்றீங்க, யார் இதெல்லாம் கேட்டா, ஆகாத்துக்கு ஏதாவது வழி சொல்லுப்பா அப்படின்னு. பக்கத்துல யாகம் நடக்கிறது, ரிஷிகள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போய் கேளுங்க, நிறைய பிரசாதம் கிடைக்கும் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு கண்ணன் குழந்தைகளை அனுப்ப மற்ற பசங்களும் ஓடி போயிட்டு எங்கேயாவது ஆகாரம் ஒன்று கிடைச்சா போதும் அப்படிங்கிறதுக்காக நேராக அங்கே போய் யாகசாலைக்கு போனா நிறைய பேர் ரிஷிகள்லாம் உட்காண்டிருக்கான், கோமங்கள் பண்றவா பண்ணாதவா அப்படி எல்லாரும் உட்காண்டிருக்கான். அப்படின்னு நேரம் போய் அவ முன்னாடி ரிஷிகளை பார்த்த உடனே, எல்லாம் சின்ன குழந்தைகள் தானே, உடனே நான் முன்னாடி நீ முன்னாடி போட்டி போட்டுன்னு தூரத்திலேயே உள்ள வரல, யாகசாலைக்கு வெளியில தூரத்துல இருந்து அப்படியே சாஷ்டாங்கமா கீழ் இருந்து சேவிச்சு இருந்து அவளை பார்த்து கைகூப்பி கிருஷ்ணஸ்ய ஆதேசகாரிணஹ, கிருஷ்ணனுடைய ஆதேசத்தை செய்கிறவர்கள் நீங்கள்லாம், கிருஷ்ணனுடைய கட்டளை செய்கிறவர்களாக உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். நாங்கள்லாம் ரொம்ப பசியோட வந்திருக்கோம், கிருஷ்ணன் சொல்றதை கேட்டு வந்திருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் இருந்தா கொடுத்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் தூரத்திலிருந்தே கேட்கறது. இவர்கள்லாம் ஒன்றும் வாயை திறக்கல, சில பேர் மந்திரம் சொல்லிட்டு இருக்கா, சில பேர் இந்த குழந்தைகளோட நமக்கு என்ன பேச்சு, அது வந்தா அதுக்கு அப்படியே போயிடும், இல்ல உள்ள வரக்கூடாது, அப்படியே இருந்தா அப்படியே வாசலோட அனுப்பிச்சுடணும். அந்த ஏதாவது வார்த்தை டே இப்ப வராது அப்புறம் வா சாயங்காலமா வாங்க நாளைக்கு பார்ப்பேன் ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அதுவும் சொல்லல, கொஞ்சம் இருங்கோது ஆயிடுத்து அப்படின்னாவும் சொல்லணும், அதுவும் சொல்லல, கண்ணாலையாவது ஜாட காட்டணும், அதுவும் ஜாட காட்டல. இந்த குழந்தைய ஒரு வாட்டி கேட்டது, ரெண்டாவட்டி மெதுவா கேட்டு பார்த்தது, எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமான்னு வந்திருக்கோம், கிருஷ்ணன் நினைச்சிருக்கான் அப்படின்னா லட்சியமே பண்ணல, யாக காரியத்திலேயே பிரதானமா இருக்கானா பார்த்தும் அப்படி நேரம் பார்க்கற, குழந்தைகள் பேசுறது பார்க்கற, ஆனா தலை குனிஞ்சு மேல காரியத்தை பண்றானா திரும்பி போயிடுச்சு. மறுபடியும் கிருஷ்ணன் கிட்ட போய் நீ சொன்னேன்னு போனவங்க ஒண்ணும் இல்லைங்க, யார்கிட்ட போனோம், ரிஷிகள் கிட்ட போனோம், உங்களுக்கு விஷயம் தெரியல, ரிஷிகள் கிட்ட போகாதவங்க ரிஷிகள்கிட்ட போய் கேளுங்க, லௌகிகத்தை சொன்னானா பௌதி பிக்ஷாந்தேகின் தானே இருக்கு, பகவதி அப்படின்னு ஸ்திரீயை தான் கூப்பிட முடியும், பகவதி பிக்ஷாந்தேகி புருஷனை பகவதியும் சொல்ல முடியாது, சம்ஸ்கிருத்தில் அழகான ஒரு வார்த்தை பகவதிங்கிறது, அதுக்கு தமிழில் வார்த்தை கிடையாது, பகவதிங்கிறதுக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடையாது, தமிழில் அம்மா அப்படின்னு சொல்லணும், அம்மா பிச்சை போடும், அம்மானா அம்மா மாத்திரம் இல்லை அர்த்தம், தமிழில் அம்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அம்மாவை மாத்திரம் சொல்லலை, யார் பார்த்தாலும் அம்மா அப்படின்னு தானே சொல்கிறோம், கடைக்காரர் கூட நீங்க ஆத்து நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை. அதனால பக்தி பிக்ஷாந்தேகம் தானே இருக்கு, அதனால அவா தான் கொடுப்பா, அவளுக்கு தான் கருணை இருக்கு. ஆனா கண்ணன் சொன்னா லௌகிக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல, போய் அவா கிட்ட போய் கேட்டா அவ என்ன பண்ணுவா, நீ போய் நேரம் மாமி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னா இந்த குழந்தைகள்லாம் மனு விடுவிடுன்னு நேரம் மாமி கிட்ட ஓடி வந்து அங்க பத்னி சாலா அப்படின்னு இருக்கு, யாக யாக யாகசாலையில் அங்க அவர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பத்தினிகள் எல்லாரும் நேராக போய் அவளை பார்த்து கை கூப்பி நமோ விப்ரபத்னிபோதவசாம்சினூரே சரத கிருஷ்ணேதாவயம் கை கூப்பிடுற குழந்தைகள், மாமி மாமி நமஸ்காரம் நமஸ்காரம், நமோ விப்ரபத்தி மாமி நாங்க சொல்றதா கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க மாமி, மாமி பசிக்கிறது மாமி ரொம்ப பசிக்கிறது மாமி, நாங்க சொல்றது கேளுங்கோ, பசியில வாடின்னு இருக்கோம் நாங்களா வரல, நாங்களா வரமாட்டோம், கிருஷ்ணன் தான் இங்க பக்கத்துல வந்திருக்கான், அவன் தான் சொன்னா மாமிகள்கிட்ட போய் கேளுங்க அவ கொடுப்பா அப்படின்னு கிருஷ்ணன் தான் சொன்னா, கிருஷ்ணன் சொல்லவே நாங்க வந்தோம் பக்கத்துல இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு. பக்கத்துல கிருஷ்ணன் இருக்கான்னு கேள்விப்பட்டதுதான் போதும். உடனே சம்பவம் ஆயிட்டான், பரபரப்பு வந்துருக்கு. ஸ்ருத்வாச்சுதம் பாயாதம் நித்யம் தத்தர்சனோத்சுகாஹ. நித்தியமே கிருஷ்ணனை எப்ப பார்க்க போறோம், இப்ப பார்க்க போறோம்னா அவளுக்கு ஆசையே இதுதான், வார்த்தையே இதுதான். இப்ப பிருந்தாவனத்துக்கிட்ட ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னு உடனே, அப்படியேனா பிருந்தாவனத்துல அந்த கண்ணன் இருக்கானே, அப்ப அவனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா, அதைதான் பேசிட்டு இருக்கா. பூ இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்துல தான் கண்ணன் இருக்கான், போய் ஒரு தூரம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னா, பார்த்துட்டு வந்துடலாம்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், அவர் விடுவாரா மாட்டாரா. இப்ப யாகம் நடந்து வெளியில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாகம்லாம் முடியட்டும், முடியப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஆமா முடிஞ்சப்பறம் வேற எங்க விட போற, முடிஞ்சப்பறம் வா சீக்கிரம் போன நாயாச்சு நாயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிடுவாங்க. சரி அப்புறம் ஒரு நாள் கேட்டு வரலாம் அப்படின்னா, அப்புறம் அடுத்த யாகம் இருக்கே அப்படின்னா அங்க போகணுமே. அப்ப எங்க கிருஷ்ணனை எப்பதான் பாக்குறது அப்படின்னா, பார்க்க முடியாமையே நம்ம கதை போயிடும் போல இருக்கேன் அப்படின்னு. நித்தியமே கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனை பார்க்கணுங்கிற ஒரே வார்த்தை தான், ஒரே எண்ணம் தான், நித்தியம் தத் தர்சனோத்சுகாஹ. அப்படியே சம்பிரமம் எடுத்து பரபரப்பாய் இது கேட்டையாம், கிருஷ்ணன் வந்துருக்கானாம், கிருஷ்ணன் வந்துருக்கானான்னு சொல்ல, ஏய் கிருஷ்ணன் வந்திருக்கானா சீக்கிரமா அப்படிங்கிறேன், லட்சுமி கிருஷ்ணன் வந்திருக்கானா சீக்கிரமா சீக்கிரமா, பெருந்தேவி கிருஷ்ணன் வந்திருக்கானா சீக்கிரமா சீக்கிரமான ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிருந்து, உடனே எல்லாரும் என்னென்ன விதமான அன்னங்கள் இருக்கும், என்னென்ன விதமான பக்ஷங்கள் இருக்கும், என்னென்ன விதமான ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காளோ எல்லாத்தையும் எடுத்துருந்து விடுகிறதுன்னு வேகமா கிருஷ்ணன் இருக்கிறது ஓடி வர, குழந்தைகிட்ட ஃபாலோ நீங்களும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுகிறது அந்த இடத்துக்கு போயிட்டான். குழந்தைகளும் ஆசையா பின்னாடி ஓடி வந்துருக்கும். கிருஷ்ணன் அந்த மரம் இருக்கையே அந்த மரத்துல சாஞ்சி வந்து வேணுகானம் பண்ணிருந்துருக்கான். இவர்கள்லாம் நேர கிருஷ்ணன் முன்னாடி வந்திருந்து ஆச்சரியமாக அந்த ரூபத்தை பார்க்கறாள், கண்ணுக்குள்ள அந்த ரூபத்தை அப்படியே போட்டோ வாங்கிக்கிற மாதிரி வாங்கிக்கிறார். ஸ்வாகதம் ஓ மகாபாக, கிருஷ்ணன் பேசுறார் ஸ்வாகதம், இவ்வளவு தூரம் வந்திருக்கா, வந்திருக்காளுக்கு முதல்ல வாங்குவோம் அப்படின்னு சொல்றது ஒரு நியாயம், அதுவும் இவனை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காள் அப்படிங்கிற விதையால ஸ்வாகதம் ஓ மகாபாக, நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, கிம் கரவாம, இங்க எதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கோம், என்ன வேணும் அப்படிங்கிறதாக கேட்கிறான். என்ன பார்க்கணும் தானே வந்திருக்கோங்க, என்ன பார்த்துட்டு பார்த்தாச்சு இல்லையா, சரி என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கோங்கன்னு தெரியுது, பார்த்தாச்சு, நீங்க யாகம் நடக்கிற இடத்துக்கு போங்க. ஏன்னா பதயோ த்விஜாதயா, உங்களுடைய பர்த்தாக்கள் எல்லாம் பதியா இருந்து நீங்கள் பத்தினிகளா இருக்கணும் அப்படின்னா யாகம் பண்ணணும். அப்போ யாகத்தில் நீங்க கூட இருந்தா தானே நீங்க பத்தினின் ஆகும், அவர்கள் பத்தி அப்படின்னு ஆகும், உங்களோட கூட இருந்துதானே அவ யாகம் பண்ணணும். அதனால நீங்க அங்கிருந்து என்ன ஸ்மரிச்சென்று இருந்தால் போதும், எனக்கு தெரியும். நேர இங்கிருந்து இவ்வளவு தூரம் அவனை எல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்காக ஓடி வந்தங்கோ அப்படிங்கிற மாதிரி போங்க, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா, மைவம் விபோரு சதி பகவான் கதி துன்றிசம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் சந்தியஜ்ய சர்வ விஷயான் தவ பாத மூலம் பிராப்தாவயம் துளசிதாம பதாவ சிருஷ்டம் கேசைர் நிபோடும் அதிலங்கிய சமஸ்தபந்தூனே. கிருஷ்ண பார்த்து சொல்றா, கிருஷ்ணா நீ இப்படி பேசலாமா, இப்படி குரூரமான வார்த்தை பேசலாமா, வந்து கால பார்த்து திரும்பி போ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லலாமா, நாங்கள்லாம் என்ன அப்படி கேட்டு வந்துட்டோம், இந்த இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம், அவர்கள்லாம் கூட எங்களை தடுத்தார்கள், கை நீட்டி தடுத்தார்கள், ஆனா இவளுக்கு தெரியலையா, ஏன்னா கிருஷ்ணனே மனசுல இருந்து அப்படி ஓடி வரும்போது யார் தடுத்தாலும் தெரியாது, நம்மளுடைய லட்சியம் என்னவோ அதுதானே தெரியும், ட்ரெயினை பிடிக்கணும்னு ஓடி போறாம ட்ரெயின் கிளம்பிடுது, உடனே இன்னும் வேகமாக அதிவேகமாக லக்கேஜ் வச்சுட்டு வேகமாக ஓடி போகணும், தடுக்க கேள்வி வந்துட்டான், இருந்து அப்புறம் பட்டு சுதாரிச்சுன்னு எழுந்து நேர போய் ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயின் ஏறி உட்காந்து விட்டான். அப்ப எதிர்க்க இருக்கிற கேட்ட, என்ன சார் உங்க காலில் ரத்தம் இருக்கு அப்படின்னா, இப்பதான் பார்த்தா காலில் ரத்தம் இருக்கு, என்னவா இருக்கும், ஓஹோ வரைச்ச நான் நடுவில் கீழே விழுந்துட்டேன் அதுவா இருக்கும் அப்படிங்கிறான், கீழே விழுந்ததோ ரத்தம் பட்டதோ ரத்தம் சுட்டிருந்தோ எதுவுமே இவனுக்கு தெரியாது, அது வரைக்கும் ஏன்னு கேட்டா ஒரே லட்சியம் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறது, அதே மாதிரி ஒரே லட்சியம் கிருஷ்ணனை சேவிக்கணும் அப்படிங்கிற லட்சியம் மாத்திரம் இருந்து அப்படின்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, அவ தடுத்துன்னு தெரியல, எல்லாம் அவ மாத்திரம் தடுத்துருக்கேன், ஏன் போகாதுங்க போகாதுங்க இங்க போகாதுங்க அப்படின்னு கை இப்படி நீட்டுறாள், அவ தாண்டிட்டு அப்படி போயிட்டாலும் மொத்தத்தையும் கையையும் தாண்டிட்டு போறாள், அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ உபஸ்பிஷியா அப்படின்னு ஜலத்தை தொட்டுக்கோங்க, அதான் பண்ண முடியும் அப்படின்னா, இதே தாண்டி வா நேரத்துக்கு வந்திருக்கான், சந்தேஜ்ய சர்வ விஷயானே தவ பாத மூலம் பிராப்தாவயம். எதுக்காவது நாங்க என்ன கேட்க போறோம் உங்ககிட்ட? வேற ஒண்ணும் கேட்க போறது இல்ல. உன்னுடைய திருவிடியிலேருந்து புஷ்பம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த புஷ்பத்தை எடுத்து நாங்க தலையில சுட்டின்னு போயிருவோம். வேற என்ன, கோயிலுக்கு வந்தோம்னா பெருமாள் சேவிச்சோன்னா ஒரு பெருமாள் பிரசாதம் பூ கிடைச்சதுன்னா தலையில சுட்டு போயிட்டு அதுக்கு மேலே நாங்க என்ன பண்ண போறோம்? எந்த ஹிம்சையும் பண்ண போறதில்லை. எந்த நாங்க தனியா ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா ஆரம்பிக்க போறதில்லை. இதுதான் பகவத் பிரசாதம் அப்படின்னு கிடைச்சின்னு போயிடுவோம். அதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். நீ எங்களை போய் இப்படி பேசலாமா? அது மாத்திரமில்லை, இங்கிருந்து நாங்க திரும்பி அந்த இடத்துக்கு யாகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அவ எங்களை எத்தனை கேள்வி கேட்பான், ஏன் போனோம்போ, எங்க போனோம்போ, எப்படி போனோம்போ அப்படின்னு கேள்விப்பாலே. இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமே அப்படின்னா கிருஷ்ணன் சொன்னா, அதெல்லாம் எந்த கவலையும் படாதுங்களோ, என் அனுகிரகம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. என் அனுகிரகம் இருக்கும் போது யாரும் உங்களை கோபிச்சுக்க மாட்டான், எல்லாரும் சாந்தாளாதான் இருப்பா. கிருஷ்ணனுக்கு இருக்கிறவனே எவன் கோபிச்சுக்க முடியும்? அதனால அவளும் உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பாள், நீங்க திரும்பி போவோங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அவளும் கிருஷ்ணனை சேவிச்சு அந்த சந்தோஷத்தினாலே கிருஷ்ணனுடைய ரூபத்தை மனசுல வாங்கிட்டவள் அவர்கள் திருப்பி மறுபடியும் யாகம் நடக்கிற இடத்துக்கு வர. இவர்கள நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னா கண்ணனை பார்க்க போகணும் அப்படின்னா சந்தோஷப்பட்டான். அவெல்லாம் பார்த்தவளா இவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. இந்த யாகத்துல அந்த ஹவிஸ் சமர்ப்பிக்கிற அந்த ஜுஹு அப்படிங்கிற கொஞ்சம் பிரிஸ்தா, அதுவும் சாட்சாத் கிருஷ்ணன் தான். அந்த ஹவிஸும் கிருஷ்ணன் தான், அந்த மந்திரமும் கிருஷ்ணன் தான், அதை சமர்ப்பணம் பண்றவரும் கிருஷ்ணன் தான், அந்த யாகமும் கிருஷ்ணன் தான், அந்த வேதியும் கிருஷ்ணன் தான், மொத்தமும் எல்லாம் கிருஷ்ணன் தான் பகவத்கீதையில கண்ணனே சொல்றார். அப்ப இந்த யாகம்ங்கிறதே கிருஷ்ணனுக்கு சேஷம், கிருஷ்ணன் தான் சேஷி. கிருஷ்ணனுக்காக யாகமா, யாகத்துக்காக கிருஷ்ணனா அப்படின்னா கிருஷ்ண ஆராதனை தானே யாகம் அப்படிங்கிறது. அதனால ஆராத்தியனான கிருஷ்ணன் தான் இதுல பிரதானம். ஆராதனைங்கிறது ரெண்டாவதா வரக்கூடியது. அந்த ஆராதனான கிருஷ்ணனை பத்தியான ஞானம் இல்லாமல், கிருஷ்ணன் கிட்ட பக்தி இல்லாமல் இந்த ஆராதனை பண்ணி என்ன பிரயோஜனம்? அவன் தானே பிரதானம், அவனை குறிச்சு தானே இது இருக்கு. ஆனா இது தெரியாம நாம இருந்துட்டோம். ஆனா அவளுக்கு ஆராத்தியன் கிட்ட பக்தி இருக்கு. நாம ஆராதனத்தை போய் பெருசா நினைச்சுட்டு இருக்கோம். ஆராத்தியன் சேஷியான அவனை அவ புரிஞ்சின் இருக்கா அப்படின்னும் போது, அஹோ அவயம் தன்யதமாக ஏஷாம் நகா தாதிருஷி ஸ்திரியா பக்தியா யாசாம் மதிர்ஜாதா அஸ்மாக்கம் நிஷ்டநாகரம். நம்மளாம் பரமபாகியம் பண்ணுவோம், இப்படிப்பட்ட மனைவிகள் நமக்கு கிடைச்சிருக்கா. அவளுக்கு இருக்கிற பக்தியினுடைய எஃபெக்ட் நமக்கும் வரும். கிருஷ்ணன் கிட்ட அத்தனை பக்தியோட இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை கொண்டாடினாளா. அவள் கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை இப்ப ஆச்சரியமா தெரிஞ்சின்றா. சுவாமி தேசிகன் அழகா சொல்ற, சமாஹிதேரக்னிஷுயாஜூகைஹிஆதீயமாதாரிஹவீஷிபோக்தாபக்தைகலப்யோபகவன்கதாசித்பத்னீபிராலீதமபுந்தபோஜ்யம். கிருஷ்ணன் அங்கே மரத்தடியில் உட்காந்துருக்காங்க இல்லையா? அப்போ அவள் யாகம் வந்துச்சு, அந்த யாகத்தில் அந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறாள். அந்த ஹவிஸை ஏற்றுக்கிற கிருஷ்ணன் அதை ஏற்றுக்கிறாங்கிறது பிரத்யட்சமாக தெரியல நமக்கு. அந்த ஹவிஸை கிருஷ்ணன் தான் ஏற்றுக்கிறாள். ஆனால் இது பிரத்யட்சமாக தெரிகிறது, இவன் பத்திரிகள் கொண்டு வந்த ஹவிஸை அவன் ஏற்றுக்கிறான் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக நமக்கே தெரிகிறதே. அதுனா ஒரு விசுவாசத்தில் தானே இருக்கு. என்ன ஆச்சரியம், மந்திரத்தை சொல்லி உண்டாக்குறது. அந்த ஹவிஸ் சாதாரண கிடையாது. ஒன்று ஒன்று மந்திரம், நெல் இருக்குது, நெல்லு குத்துறதுலேருந்து மந்திரம் உண்டு. நெல் குத்துறதுக்கு மந்திரம், நெல்லை புரோக்ஷணம் பண்ணணும், நெல் குத்துறதுக்கு மந்திரம், உண்மையை தொடங்கிட்டு அப்புறம் அரிசியை களையிறதுக்கு மந்திரம், அந்த அரிசியை போடுறதுக்கு மந்திரம், அது மாவு உண்டாக்குறதுக்கு மந்திரம், ஒன்று ஒன்றுத்துக்கு மந்திரம் இருக்கு. திவ்யமானது அந்த ஹவிஸு பகவானுக்கு ஏற்றது. அப்படிதான் பகவானுக்கு கொடுக்கணும், ஆச்சாரமாக மந்திரத்தோடு கூட. ஆனால் ஒன்றுமில்லாத இவர்கள் ஆசையோடு கொண்டு வந்த இந்த ஹவிஸையும் பகவான் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத அழகா இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். பக்தை கலப்யா, காரணம் என்ன கேட்டா, பக்திக்கு தான் அவன் லப்யன். பக்தியோட எதை சமர்ப்பிக்கிறாளோ அதை ஏத்துக்கிறவன். யார் எதை சமர்ப்பிச்சா என்ன? ரிஷிகள் பக்தியோட கூட இந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறான். ஒண்ணுமில்லாத பாமரன் பக்தியோட கூட சமர்ப்பிச்சா, எதை சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறான். பிரியங்கு பிரிய பக்ஷமாய மகான திருவேங்கட முடியாது திருநாமத்தில் பிரியங்கு அவருக்கு ரொம்ப இஷ்டம். பிரியங்குனா தினமாவும் திருவேங்கட மலையில என்ன சமர்ப்பிக்கிறான்னு கேட்டா, நிறைய லட்டு, நிறையா நெய்லியே பண்ண பிரசாதங்கள். சக்கரை பொங்கல்லாம் மொத்தம் மூட நெய் பெய்து முழங்கிய வழிவார அங்கதான் இருக்கு. இந்த சக்கரை பொங்கலும் இல்ல வேற எந்த பொங்கலும் இல்ல துத்தியோதனமும் இல்ல புளியோரையும் இல்ல வடையோ லட்டும் அங்க இருக்கிற மாதிரி எங்கேயும் கிடையாது. ஆச்சரியமா பெருமாள் அனுபவிக்கிறார். திருநாமத்துல லட்டு பிரியகான் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா பிரியங்கு பிரியகான் இருக்கு. பிரியங்கு பிரியகான் தினமாவும் அங்க திருவேங்கட மலையில காட்டுல இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லாம் தினமாவை எடுத்து பொடிச்சு அதுல மதுரம் வெள்ளத்தை சேர்த்து அத வெங்கடேசாய நமகா அப்படின்னு சொல்லி பகவானுக்கு சமர்ப்பிச்சு சாப்பிடறாங்க. அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவா சமர்ப்பிக்கிறத காட்டும். அதாவது புரட்டாசி சனிக்கிழமையில மாவு சமர்ப்பிக்கணும். நாம விசேஷமா எதுவும் பண்ணி சமர்ப்பிக்கிறது மாவுதான் சமர்ப்பிக்கிறோம். அவனுக்கு அது திருவள்ளுவர். அதனால பக்தை கலப்யோ பகவான் கதாச்சித் பத்னி தபோஜ்யம். பகவான் அதையும் ஏற்றுண்டான். இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இந்த பத்னிகள் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்களா அதை சாப்பிடுங்க. எனக்கு யார் பிரசாதம் இருக்கு நான் திவ்யமா அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் முடியும். ஆனா அதையும் தான் சாப்பிட்டு அவளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேசிகன் அழகா அனுபவிச்சார். யார் எதை கொடுத்தாலும் அதை பக்தியோடு கொடுத்தா ஏத்துக்கள். பிராமணைகி க்ஷத்ரியி வைசைகி சூர்தேச கிருதலட்சணிகின் பாஞ்சராத்திர சமிதியில் சொல்லும் போது இன்னார்தான் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு நியமம் கிடையாது. கிருதலட்சணாளாக சமாசேனம் பண்ணிட்டு யார் வேணாலும் தன்னுடைய கிரகத்துல பகவான் ஆராதனை பண்ணலாமே அவன் ஏத்துப்பான் அப்படிங்கிற சூடி கொடுத்த நாச்சியா அழகா சொல்ற. வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிசி உண்ணும் போதும் ஈதென்று பார்த்திருந்து ஒப்புக்கொள்ளும் பக்த விலோச்சனத்து என்னை உயித்திடுமின். இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டார். அன்னைக்கு ஒரு சமயம் பக்த விலோச்சனம் அப்படிங்கிற இந்த இடத்துல கிருஷ்ணன் வந்து வேர்த்து பசித்து வயிறு வயிறு வலிக்கிறது உடம்பெல்லாம் பசிக்கிறது. அப்ப வயர் பசிக்கும் போது அந்த பசியினாலே வலிக்கும் போது இந்த பக்தரிகள் கொண்டு வர பிரசாதம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு அந்த திக்கே பார்த்துட்டு இருந்தாராம். நீங்கெல்லாம் அந்த பிரசாதத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகல. அவர்கள் கொண்டு வர பிரசாதம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையே பார்த்துட்டு காத்துட்டு இருந்தான் இல்லையா. ஈதென்று பார்த்திருந்து நெடுனோ கொள்ளும் அந்த பத்த விலோச்சனம் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போனேன். கிருஷ்ணன் அவளுடைய பிரசாதத்துக்காக காத்திருந்தானே நானும் கொண்டு போய் அந்த துர்ஜோனத்தை கையில கொண்டு போய் வச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணன் வந்து எனக்காக காத்திருப்பானா இல்ல எனக்காக வந்து என்னுடைய அந்த துர்ஜோனத்தை ஏற்றுப்பானா? அதனால இன்னைக்கு என்ன அந்த பக்த விலோசனத்துக்கு அழிச்சுட்டு போயிடுங்கன்னு அடம் பிடிக்கிறான் அம்மா அப்பா கிட்ட. என்ன இங்க இப்ப அதுங்க குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிக்கிறேன். இந்த கதையை பெரியாழ்வார் சொல்லி கேட்ட உடனே குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சு பத்த விலோசனத்துக்கு நான் போறேன். பத்த விலோசனத்துக்கு நான் போனேன் என்ன கொண்டு விடுங்க. அங்க கிருஷ்ணன் எனக்காக காத்திருந்திருப்பான் இல்லையா, நான் கையில பிரசாதம் எடுத்துன்னு போறேன், எனக்காக அவன் காத்திருக்க மாட்டானா அப்படின்னு சுடி கொடுத்த நாச்சியா இருப்பாங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, யார் சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறார், பத்திரிகள் சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறார், குழந்தைகள் சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்கிறார். ஸ்திரீகள்லாம் அன்னைக்கு ஒரு நாள் அடியுடைய தோப்பனா ஊர்ல இல்லை சின்ன வயசுல எங்க அம்மா என்ன பண்ணா அன்னைக்கு பண்ண வேண்டிய தலிகை எல்லாம் மொத்தத்தையும் பண்ணிட்டும் எல்லாத்தையும் பெருமாள் சந்நிதியில தொழிச்சு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு இந்த பிரசாதங்கள்லாம் அங்கே கொண்டு வச்சுட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து ஒரு சின்ன கேள்வி, அம்மா நீ என்ன சொல்லி அம்சை பண்ணுவ பெருமாளுக்கு அமுத்து வெளியெல்லாம் மந்திரம் சொல்ல முடியும், நீ என்ன மந்திரம் சொல்லுவ அப்படின்னா நான் என்ன மந்திரம் சொல்லுவேன், பெருமாளே நீரே அமுது செய்ய வேணும் அப்படின்னு மந்திரம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு பெருமாளே நீரே அமுது செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வந்துருச்சு. இந்த பெருமாள் ஏத்துப்பானா அப்படின்னா ஏத்துட்டு இருக்கான் நீங்க கஷ்டமா தெரியுது நன்னா. அப்போ ஆன்மீகம் காலட்சேபம் பண்ணி இதீந்திரிய அமுனையாத்தீஹி பராங்கசமுகேர்வி நிவேத்தியமானம் நைவேத்தியம் ஸ்ரீ குருஷ சுரேஸ்வர அப்படின்லாம் சொல்லி அதுக்கான மந்திரங்கள் சொல்லி அதுக்கான முதிரைகள்லாம் காமிச்சு அந்த அன்னத்துக்கு என்ன முதிரையோ அந்த முதிரையெல்லாம் காமிச்சு பெருமாளுக்கு நிவேதனத்துக்கு என்ன முதிரையோ அந்த முதிரையெல்லாம் காமிச்சு அதுக்கு முன்னாடி சோஷனம் தாகனம் புலாவனம் அப்படின்னு அதுக்கான சம்ஸ்காரம் எல்லாம் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணா பெருமாள் ஏற்றுப்பான் ஸ்ரீ குருஷ அப்படின்னு. ஆனா இவர்கள் சமர்ப்பிச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்னு கிடையாது, இவங்க ஏத்துப்பான் சமர்ப்பிச்சா எதுவானாலும் ஏற்றுப்பான் இதை விசேஷமாக ஏற்றுப்பான் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. இது ரிஷி பத்னி அனுகிரகம் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஆகாரத்தை இன்னும் ஆச்சரியமா இன்னொரு சமயம் ஏற்றுந்தான். ஒரு சமயம் கோவர்தனத்துல இந்திர பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த எல்லாரும் ஆரம்பிச்சா விசேஷமாக நிறைய பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்து இந்திரனுக்கு சமர்ப்பிக்கணும். எல்லாரும் நிறைய பிரசாதங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அது அப்படின்னு போய் கேட்டா கிருஷ்ணன். இதெல்லாம் என்ன யாருக்காக அப்படின்னா இதெல்லாம் இந்திரனுக்காக. இந்திரனுக்கு எதுக்காக பண்ணணும், யார் சொன்னா உங்களுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வேதத்துல அப்படிலாம் ஒண்ணும் சொல்லக்காரணும் பார்த்தாங்க. வேதத்தை சொன்னதே நாம தானே, அதுல இந்திரனுக்கு இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணணும்னு ஒண்ணும் சொல்லக்காரணம். யார் சொன்னா உங்களுக்கு நிறைய பண்ணி வச்சிருக்கேன், யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னா நந்தகோபன் சொன்ன இது ரொம்ப நாளா வழக்கம், இது யார் சொன்னா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. நமக்கு மழை கொடுக்கறது இந்திரன் தானே, அதனால இந்திரனுக்கு இதை நாம விருஷாபுஷன் நிவேதனம் பண்ணணும், அப்பதான் நமக்கு மழைங்கிறது ஒழுங்காகும், இல்லட்டா மழை பெய்யாது. அதனால நாங்க பழக்கத்தினாலே நாங்க பாரம்பரியத்தினாலே நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு என்ன பிரமாணம் என்ன அப்படின்லாம் கேட்டா எங்களுக்கு சொல்ல தெரியாது. எங்க அத்த வழக்கம்ங்கிற மாதிரி எங்க பரம்பரை வழக்கம் அதனால பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கிடையாதுன்றா கிருஷ்ணன். அப்படின்லாம் பண்ண வேண்டாம், மழை கொடுக்கறது இந்திரன் யார் சொன்னா உங்களுக்கு, சரி அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு லௌகிக ரீதியில பார்த்தோம்னா நீங்க யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா கோ பூஜை பண்ணணும், ஏன்னா பசுமாட்டினால் தானே நீங்க ஜீவிக்கிறதோ, அதனால கோ பூஜை பண்ணுங்க, இல்ல இந்த மலைக்கு பூஜை பண்ணுங்க, இந்த மலையில தான் பசுமாட்டுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிறது, இதுக்கு பூஜை பண்ணுங்க லௌகிக ரீதியில. இல்ல சாஸ்திர ரீதியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்வேஸ்வரனுக்கு பூஜை பண்ணணும், பகவானுக்கு பூஜை பண்ணணும். அதி யஜே தலிஜம் யதிதேவதாம், அவரவர்களுக்கு குல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த குல தெய்வத்தை தான் பூஜை பண்ணணுமே தவிர அந்த குல தெய்வத்தை விட்டுட்டு நூறு தெய்வத்தை பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வேதவிதி, வேதத்தில் சொல்லியிருக்கு. யோவைஸ்வாம் தேவதாமதி யஜதே பிரஸ்வாயி தேவதாரியை சேவதே அப்படிங்கிறது, யார் தன்னுடைய குல தெய்வத்தை விட்டுட்டு வேற தெய்வத்தை யார் பூஜை பண்றாங்களோ அந்த வேற தெய்வம் அவனுக்கு பலன் கொடுக்காது. என்கிட்ட புதுசா தானே வந்திருக்கான் இவன் அவாறு சேர்ந்தவன் அப்படின்னு பலன் கொடுக்காது, குல தெய்வத்தை தான் இவனே விட்டுட்டான், அப்ப அதுவும் பலன் கொடுக்காது. அப்ப உபயதச்சியவத்தையே துஷதே பியகம், அப்ப ரெண்டும் விட்டு போயிடும். அதனால அவரவர்கள் அவர்கள் குல தெய்வத்தை தான் பூஜை பண்ணுவோம். உங்களுக்கு இந்திரன் குல தெய்வமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, இந்திரன் குல தெய்வம்னு யாரும் சொல்லலை. பின்ன எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்றவங்க, கிருஷ்ணனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா சர்வ பேருக்குமே இவாளுக்கு மாத்திரம் இல்லை, மொத்த பேரும் பூமியில ஜீவர்கள் யார் இருக்காலும் எல்லாருக்குமே குல தெய்வம் கிருஷ்ணன் தான். அது புரியாத அவன் எது என்ன சொல்றது, ஸ்தோஷ்யாமின குலதனம் குல தெய்வதம் தது பாதாரவிந்த அரவிந்த விலோச்சனசிய அப்படிங்கிற ஆளுங்க, எங்களுடைய குல தெய்வம் பகவான் அப்படிங்கிற, எல்லாருக்குமே குல தெய்வம் பகவான் தானே, ஏன்னா யார் ஜீவன் பிறந்தா சரி யாரானாலும் சரி மொத்த பேரும் தாசபூதாக ஸ்வத சர்வேகி ஆத்மானஹா பரமாத்மான அதோ அகமபி தே தாசா அப்படிங்கிற சிவபெருமா பெருமாள் கிட்ட, எல்லாருமே உன்னுடைய தாசர்கள் தான், ஜீவர்கள் பெயரெடுத்துறா மொத்த பேரும் உன்னுடைய தாசர்கள் ஆனப்படினாலே நானும் உன்னுடைய தாசர் அப்படிங்கிற, நான் மாத்திரம் இந்த தனியான மொத்த ஜீவர்களும் உன்னுடைய தாசர்கள்னா அப்ப நானும் உன்னுடைய தாசன் தானே அப்படிங்கிற அந்த மாதிரி ரீத்தின குல தெய்வம் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் குல தெய்வம், அப்படி பார்த்தா அந்த குல தெய்வத்துக்கு பூஜை போடணும். அப்படி இல்லை லௌகிகம் அப்படின்னு பார்த்தானா கோவுக்கும் மலைக்கும் பூஜை போடணும், இது ரெண்டும் இல்லாமல் ஏதோ வழக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்திருக்கணும், இது சரியில்லை. நந்தகோபன் சொன்ன நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியல மாதிரி இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொல்றியோ அதை செய்யும், அவ்வளவுதான் இப்போ முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா இத்தனை நாளா எங்களுக்கு யோகக்ஷேமம் நீ தான் பார்த்துருக்க, ஆனா நீ எதை சொன்னாலும் அதை செய்யறோம் அப்படின்னு. இதுக்குதான் மொத்த உபதேசமுமே இந்த பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண, முதல்ல அர்ஜுனன் வில்ல கேடு வச்சுட்டு நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வில்ல கேடு வச்சுட்டேன். கண்ணன் கீதை 18 அத்தியாயம் உபதேசம் பண்ண, கடைசியில என்ன புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன், புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா கிருஷ்ணன் அர்ஜுனன் சொல்றான், நீ என்ன சொல்றியோ அதை செய்ய அப்படின்னா, கரிஷ்யே வச்சனம் தவ, நீ என்ன சொல்றியோ அதை செய்கிறேன் அப்படின்னா அதை வேண்டி வைப்போம், நீ யுத்தம் பண்ணு, தஸ்மாத் யுத்தாய யுத்தஸ்வ. இதுதான் பகவத்கீதை 18 என்ன கேட்டா, நான் பண்றேன் அப்படின்னோ நான் பண்ணலை பண்ண மாட்டேன் அப்படின்னோ ஒரு ஜீவன் நினைக்கிறவன் அதை விட்டுட்டு பகவான் என்ன சொல்றானோ அதை செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா பகவத்கீதை கேட்ட பலன் தான். இந்த 18 அத்தியாயத்துக்கு சாரம் அதுதான், பகவான் தான் நடத்தி வைக்கிறவன், அவன் சங்கல்பப்படி நாம் நடக்கிறோம் அப்படிங்கிறதுதான் சாரம். அதனால நந்தன் சொன்ன, நீ என்ன சொல்றியோ அதை செய்கிறேன் அப்படின்னா அத்ரேகே ஆரம்பியதா மக்கா, மலைக்கு பூஜை போடுங்கள் அப்படின்னா சரி அப்படின்னு ஐயோ தயார் பண்ற, அட்டுப்புவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலரும் பொட்ட தொற்றி, பெரியவர் அழகா சொல்றார் எல்லாத்தையுமே நிறைய அட்டுக்குவி குவிஞ்சிருக்கான், அட்டுன்னா சமைக்கணும், சமைச்சு சமைச்சு நிறைய சாதங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கா, கோவர்தன மலை பக்கத்துல இது ஒரு மலை சாதமலை, தயிர் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சிருக்கா, ஒரு பெரிய கிணறு தான் தயிர் கிணறு, தயிர் குளம், தயிர் வாங்க தயிர் குளம், நெய் கிணறு, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி மலைக்கு பூஜை போட்டு, கிருஷ்ணா நீ சொல்ற மாதிரி மலைக்கு பூஜை போட்டுடலாமா அப்படின்னா, கட்டாயம் மலைக்கு பூஜை போடணும், மழை பெய்யுமா அப்படின்னா பெய்யும் அப்படின்னுட்டாரு, விசேஷமா பெய்யும் அப்படின்னு அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு சமர்ப்பிச்சுட்டான். யார் ஏத்துக்க போறாளோ அப்படின்னு பாக்குறான் இந்திரன், மலைக்கு சமர்ப்பிச்சா யாராவது ஏத்துக்கணும் போலியோ அப்படின்னா, சைலோஸ்மி அப்படின்னு சொல்லி மலைக்குள்ள உட்காந்துட்டான் பகவான். மொத்தத்தை எல்லாத்தையும் அவனே சுவாகாரம் பண்ணிட்டான், நான் தான் மலை அப்படின்னு சொல்லிட்டு கோவர்தன ரூபியாக மொத்தத்தையும் ஏற்றுட்டான். இதெல்லாம் போறாது அவனுக்கு, இது எத்தனை இருந்தாலும் சின்னது ஆயிடுச்சு, அவர்களும் பூஜை எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தார். இந்திரனுக்கு கோபம் வந்துச்சு, என்னுடைய பூஜையை போய் தடுத்தானே இந்திரனுக்கென்று ஆயிரத்தில் பழநடை, நான் பழநடை சாம்பர்த்தக மேகம் பிரளயகால மேகத்தை தூண்டி விட்டான். பிரளயத்தில் எப்படி மழை பெய்யறதோ அப்படி பெய்யணும் அப்படின்னு சொல்லி பெய்ய ஆரம்பிச்சு, உடனே மழை ஜோனு கொட்ட ஆரம்பிச்சுதா கிருஷ்ணா நான் சொல்ல மழை பெய்யும்னு சொன்னேன் கொஞ்சத்து பாருங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். கொட்டுறதா கொட்டுறதுனா அப்படி பிரளய மாதிரி கொட்டுறதா, இது பார்த்துக்கவே கிருஷ்ணா அப்படின்னா இப்படியாவது காப்பாற்றணும், நீதான்பா காப்பாற்றணும் அப்படின்னு, நீ எங்களையும் காப்பாற்றணும், எங்களோட பசுமாடுகள்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் நீதானே காப்பாற்றணும் அப்படின்னு கர்ணன் கிட்ட சரணாகதி பண்ண, தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாகம் மத் பரிகிரகம் கண்ணன் நினைச்சானா கட்டாயம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான், தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் என்ன சரணாகதி பண்ணிட்டானே அப்ப இதை காப்பாற்றலாம், மன்னாசம் என்ன தவிர விடையாது நான் தானே நாசம், மத்பதி கிரகம் நான் தானே அவளை ஏத்துருக்கேன், அவ பூஜை எல்லாம் பண்ணும்போது நான் தானே ஏத்துருக்கேன், அதனால நான் தான் காப்பாத்தியாகணும், ஸ்வாத்ம யோகே நான் என்னுடைய பிரபாவத்தை காப்பாற்றணும், இப்போ பிரபாவத்தினால காப்பாற்றணும், வெறுமையுமே நான் கிருஷ்ணன் உங்களோட விளையாடி இருக்கேன்னு சொன்னா போடாது, இந்த பிரளய மேகத்தில் வருஷம் தான் இருக்கு, அதனால இப்படியாவது நான் காப்பாற்றணும், சோயமே விரதாகிதான் இது என்னுடைய விரதம், ஏன்னா ததாமி அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு ராமாவதாரத்தில் சொன்னார், அது இப்ப ஞாபகம் வந்துருக்கேன், ராமாவதாரத்தில் சொன்ன விரதம் இது கொஞ்சம் அது கிருஷ்ணாவதாரத்தில் கிடையாதுங்கிறது கிடையாது, அதனால நான் கட்டாயம் வாழ காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சானா, இது சாதாரணமான அர்த்தம், ஆனா அழகா ஒரு அர்த்தம் சொல்றா தெரியுதா, தஸ்மாத் மச்சரணம் கோஷ்டம் மன்னாதம் மத்பரிகிரகம், கண்ணன் என்ன நினைச்சானா எனக்கு சரணம் கோஷ்டம் இதுதான், இந்த கோகுலம் தான் எனக்கு சரணமா இருந்தது, ஏன் அப்படின்னு கேட்டான்னா அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில நான் அவதாரம் பண்ணிருக்கச்ச, அப்ப வந்து தேவகி பிராட்டி சொன்னால் கண்ணா நீ இனிமே இந்த இடத்துல இருக்காதே கமிஷன் வந்துட போறான் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு எங்க அம்மா சொல்லச்ச, நான் அங்கிருந்து கிளப்பச்ச கடைசியில எனக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் கிடைச்சது, இது இந்த இடம் தானே கொடுத்தது எனக்கு சரணமா இருந்தது இந்த இடம் தானே, நான் அன்னைக்கு இந்த அம்மாவை விட்டுட்டு நான் அநாதையா நின்ற போது எனக்கு நீ அநாதை இல்லை உனக்கு நாசன் நான் இருக்கேன் அப்படின்னு யசோதை பிராட்டி காட்டி கொடுத்த இடம் இந்த இடம் தானே, அதனால எனக்கு சரணம் இது எனக்கு நாசன் இது எனக்கு பரிகிரகம் இது, அதனாலே நான் கட்டாயம் இதை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு கண்ணன் நினைச்சாதான், உடனே கவலையே படாதோ இந்த மலையை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மலையை தன்னுடைய அங்குஷ்டத்தினுடைய விரல் நுனியினாலே மலையை பிடிக்க, எல்லாரும் கீழே வாங்க மொத்த பேரும் கீழே வந்துருவோம் அப்படின்னா இப்படி பார்க்கறாளாம் எல்லாரும், நான் மலையை பிடிச்சி எடுக்கிறானே அப்படின்னா பயப்படாதவங்க மொத்த பேரும் கீழே வாங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துருவோன்னு சொல்லி பசுமாடுகளையும் ஓட்டிட்டு மொத்த பேரும் உள்ள வந்து அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாளாம், ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை சப்தாக ஏழு நாள், ஏழு நாள் இந்த கோபஸ்திரிகள் மொத்த பேரும் கோபர்கள் மொத்த பேரும் அங்க இருக்க பெரியவா சின்னவா உட்பட பசுமாடுகள் உட்பட வெளியில எங்கேயும் போக முடியல, கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்கான், இது சப்தா, இப்ப நமக்கு இருக்கிறது சிரவண சப்தா, அங்க அவளுக்கு தரிசன சப்தா, கண்ணனை பார்க்கறது தவிர வேற எதுவும் கிடையாது, எங்கேயும் போக முடியாது வெளியில, அப்படியே கிருஷ்ணனையே பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமா இருந்தது, அங்கேயே சூரியன் இருக்கான், அங்கேயே சந்திரன் இருக்கான், அங்கேயே வெளிச்சம் இருக்கு, அங்கேயே ராத்திரி இருக்கு, எல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டு கிருஷ்ணனுடைய கண் தானே சூரியன் சந்திரன் வேற என்ன, ஒரு கண்ணை மூடினா சூரியன் இன்னொரு கண்ணை மூடினா சந்திரன் அவ்வளவுதானே இருக்கு, அதனால அவர்கள்லாம் ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமா அவள குளிக்கிறன்னா குளிக்கிறா, ரிஷிகள்ல தபஸ் பண்றவாலும் தபஸ் பண்றா, அங்க இருக்கிற முகங்கள்லாம் என்ன சந்தோஷமா இருக்கணுமோ எல்லாம் சந்தோஷமா இருக்கு, துணி வளர்த்தணும்னா வளர்த்துறா, ஊர் காப்பாடுனா ஊர் காப்பாடுறா, அப்பளம் காய்ச்சல்னா அப்பளம் காய்ச்சா ஒன்றுத்துக்கும் ஒரு குறவும் இல்லை. வெளியில தான் மழை பெஞ்சிருக்கு, இங்கே ஒரு குறவும் இல்லாமல் எல்லாம் ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. வானத்திலுள் நீர் வதியீருள் நீரில் அதையோ வந்து வாங்குவின் என்பவன் போல ஏன துருவாகிய ஈசனந்தை இடவன் எட வாங்கி எடுத்த மணிங்கிற முடியுமா வந்து வாங்கிக்குவோங்க. அதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவா, சின்ன வயசுல கேட்டுக்கேன். ஒருத்தர் என்ன பண்ணா, கிராமத்தில் போய் எனக்கு ஒரு வாரம் நீங்க ஆகாரம் போட்டங்களானா மலையை சுமக்கிறேன் அப்படின்னா. இது கதை எல்லாருக்கும் தெரியும். இன்னும் ஒரு வாரம் ஆகாரம் நல்ல பண்ணேன், கடைசியில் மலையை சுமக்கிறேன்னா ஊர் வழியில் ஒரு மலை இருக்கு, அந்த மலையை சும அப்படின்னா நீ இப்போ சுமக்கிறேன் மலையை எடுத்து என் மேலே வைங்கோ வச்சா நான் சுமக்கிறேன்னு சொன்னேன். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா தேவர்களை பார்த்து கூப்பிடுறான்னா, வானத்தில் உள்ளி நான் மலையை எடுத்துட்டேன் முடிஞ்சா சுமக்க முடியுங்க. வானத்தில் உள்ளீர் வலியீர் உள்ளீர் உங்களுக்கு பலம் இருக்கா, அறையும் வந்து வாங்குமின் வந்து வாங்கிக்கோங்க முடியுமானால். இந்திரனே இந்திரனே மழை பெய்யுறீங்களோ முடிஞ்சா கொஞ்சம் பிடிச்சிக்கோ பார்க்கலாம். அறையும் என்னால் தூக்கி வச்சா பிடிச்சிக்கிறீங்க, அதை தூக்கி கொடுத்தாச்சு கொடையை தூக்கி கொடுக்குறா. ஒரு சாமர்த்தியம் வேணுமா இல்லையோ, கொடையை கிழந்து தூக்கி கொடுக்குறா திருடவாகனத்தை, கிழந்து தூக்கி கொடுக்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அதை வாங்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ, வேலை நான் தூக்கி கொடுத்துருவேன் உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா, வாங்கி பிடிக்கிறவே திருடமா. அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல ஏன துருவாகியை, நீ எப்படி தூக்கின இந்த மலைய அப்படின்னு கேட்டா, இது என்ன பெரிய விஷயம், ஏன துருவே வராக அவதாரத்தில் பூமியே அனாயாசம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்க. இந்த பூமியில மலைங்கிறது எந்த மொழி, இடவன் எட வாங்கி எடுத்த மலை காணக்கழியானே தன் கும்பிழந்து கதுவாய் மதம் சோர தன் கை எடுத்து. உள்ளுக்குள்ள யானையெல்லாம் விளையாடுது, அடுத்த அடுத்த அர்த்தத்தில் அழகாக சொல்லுவேன். யானையெல்லாம் விளையாடிட்டு இருக்கான், அந்த மலையில முட்டி இதனுடைய தந்தம் போயிடுத்தான். உடனே வேற தந்தம் வேணும்னு ஆசைப்பட்டுதான், கூணல் பிணை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. பக்கத்துல சூரியன் தந்தம் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அந்த தந்தம் எனக்கு வேணுங்கிறது, இந்த ஆசைப்படுறது இந்த தந்தம் அதே மாதிரி இருக்கு, இந்த மாதிரி வளைஞ்ச தந்தம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நிற்கிறது. கோவர்தனம்ங்கிறது கொற்ற குடை, கிருஷ்ணனுடைய விஜயத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு குடை. இதே பிடிச்சிருந்து இந்திரன் ஏழு நாள் மழை பெஞ்சு கடைசியில வெக்கம் வந்துட்டவனுக்கு, என்ன மழை பெஞ்சு என்ன பிரயோஜனம், கீழே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோம். யாராவது பயந்து வந்து இந்திரன் கிட்ட இந்திரா போதுமா நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாளான்னு பார்த்தா ஒன்றும் சொல்லக்காலும் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தா எல்லாரும் அப்பளான காட்சின்னு இருக்கா, அப்பளாத்த உலத்தின் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தான். இத்தனை நாள் மழை பெஞ்சு அப்பளா இடத்த கூட தடுத்து நிறுத்த முடியலைன்னா நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வெக்கம் வந்துருக்கு. நேரம் அங்கிருந்து ஓடி வந்துட்டான் பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. மழை நின்றுருக்கு அப்படின்னு உடனே பகவானும் நான் மலையை கீழே வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவர்தன கொற்றப்படையை கீழே வச்சுட்டான். எல்லாரும் கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடினார்கள். குழந்தைகள்லாம் வந்து கிருஷ்ணா ஆலிங்கனம் பண்ணிட்டார்கள். கோபிகள்லாம் பிரேமானுதாகத்தோடே பார்த்தார்கள். பெரியவர்கள்லாம் கிருஷ்ணனுக்கு நீ நன்னா இருக்கணும், இனிமே இந்த மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் மலை எடுத்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இப்படி எல்லாம் சொன்னாதான். கிருஷ்ணன் தாக்கன்னு நேர அப்படியே மலை மேலே ஏறி போனான். இந்திரன் வந்து மொத்த வேலை தேவர்கள் எல்லாரையும் கூட்டு வந்து அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய திருவடியில சிரசு வச்சு சேவிச்சு என்ன மன்னிச்சுக்கணும். துவஸ்தஸ்தம் கோவிலோத்யமகம் பகவான் கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணி ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சான். மைவம் பூஹு மதி நீசமே சதி, இனிமேல் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு வரக்கூடும், அதுக்கு அனுகிரகம் நல்ல எண்ணம் தான் வரும். உன்னுடைய பெருமையை தெரியாமல் ஏதோ சின்ன பையன் தானே அப்படின்னு நினைச்சுட்டேன், எனக்கு ஏதோ பூஜை கொடுக்குறாள் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு கர்வம் வந்துடும். யாராக இருந்தாலே பூஜை கொடுத்தா ஒரு கர்வம் வந்துடும் முடியும், சுவாமி தேவர் ஏழா ஏழா ஏழா ஒரு இது வந்து அதான் அப்படி நான் நினைச்சுட்டேன். எதுவுமே உனக்கு சேஷந்தான், நீ எனக்கு எது கொடுக்குறியோ அதுதான் எனக்கு, அதை தான் நான் சாப்பிடுவேன், இந்த பதவியை நீ கொடுத்தது அது தெரியாமல் நான் வந்து இது பிடிச்சவனாக இருந்துட்டேன். இந்த மாதிரி துஷ்ட எண்ணம் எனக்கு வராமல் இருக்கணுங்கிற அனுகிரகத்தை மாத்திரம் நீ பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணனை கீழே வந்து சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணான். கிருஷ்ணனும் அப்பா கருணையோடு கூட இந்தனுக்கு தண்டனையெல்லாம் எதுவும் கொடுக்கலையா, ஒன்று குடையா எடுத்தார் குணம் போட்டு இந்தன பரவாயில்ல நீ போய்க்கு அப்படின்னு. காமதேனு அப்படிங்கிறவர் அங்கிருந்து வந்து எங்க குலத்தை எல்லாம் காப்பாத்தினது நீ தானே, கோகுலத்தை இப்படி காப்பாத்திருக்கேன், பசுமாட்டை யாராவது மலை எடுத்து காப்பாத்துவாங்க, ஒரு பசுமாட்டை காப்பாத்து, பசுமாட்டு போனா வெள்ளத்துல அடிச்சுன்னு போறது, அப்படி நாம என்ன பண்ண முடியும், போனா போகட்டும் அப்படின்னு தானே சொல்லுவார். ஆனால் மலை எடுத்து பசுமாட்டை காப்பாத்திருக்கு, ஒன்னாலதான் பசுக்களுக்கு இனிமே பெரிய பூஜையெல்லாம் நடக்க போறது, ஒன்னாலதான் பசுக்களுக்கு பெருமை இருக்கு, என் குலத்துக்கே பெருமை சேர்த்தது நீ தான், அதனால நான் வந்து உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பால் சுரிந்தாலாம். இந்திரஹா சுர ரிஷிபிஷ்டாகம் சோதிதோ தேவமாத்ருபிஹி அப்யஷிஞ்ச ததாசாரகம் கோவிந்த இதி சாத்யதாது. அந்த பாலை எடுத்து நான் உனக்கு திருமஞ்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தேவ ரிஷிகள் எல்லாம் பகவானுக்கு சகஸ சீர்ஷா பிரகான் புருஷோக்தங்கள் சொல்ல கோவிந்த பட்டாபிஷேகம் அந்த மலை மேல வச்சு பண்றான். இந்த பட்டாபிஷேகம் பண்ணி கோவிந்த இதி சாத்யதாது, பட்டாபிஷேகம் பண்ணி முடிச்சுனே சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அப்படிதான் ஆரம்பம். இது இங்க எங்க பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா நாம வந்திருக்கு இல்லையா. இது முதல்ல இந்திரன் தான் கோவிந்தா அப்படின்னு பேர் வச்சு கோவிந்தா இதி சாத்யதாது கோவிந்தா அப்படின்னு கத்தினாலாம். உடனே என்னாலும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு மொத்த பேரும் கத்தினாலாம். இந்திரன் வச்ச உடனே பிரசித்தமான திருநாமம், பல அர்த்தம் உண்டு அதுக்கு. இப்ப என்ன கோவிந்தானா என்ன அர்த்தம் அப்படின்னா மாடு மேய்க்கிறோம் தான், கோஷ்டாத்யக்ஷே கோவிந்தா மாடு மேய்க்கிறவங்க தான் கோவிந்தன் பெயர். இந்த மாதிரி மேடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம்னா மாடு பாலனம் பண்றோம், ஆடு பாலனம் பண்றோம், எத்தனை அழகா மேய்க்கிறோம் நமக்கெல்லாம் காண்பிக்கிறோம். அந்த கிருஷ்ணனை தான் சேவிக்கணும். கற்றினை மேய்த்த எந்தை கடலினை பணிமின் நீரே அப்படிங்கிற அன்னைக்கு மாடு மேய்க்கச்சா எப்படி ரட்சிச்சார் மாட்டை, அந்த மாதிரி நம்மளை ரட்சிப்போம். எந்த ஆபத்து வந்தாலும் மாட்டுக்கு ஒரு ஆபத்து வரைச்ச கைவிடாமல் ரட்சிச்சாரே, அதை பாருங்கோ அதை பார்த்து அந்த கிருஷ்ணனை ஆசிரியங்கோ அப்படின்னு சொன்னது கிடையாது. இந்த மாதிரி யாராவது ரட்சிக்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்க. மற்றுமோர் தெய்வம் உண்டு, வேற தெய்வத்தை தெய்வம் எப்படி நினைக்க முடியும், மதியிலா மானிடர்கள். ஏன்னா இந்த கதையை கேட்டப்படும் கோவிந்தன்களும் எப்படின்னா மாடு இருக்கிற இடத்துக்கு வந்து ரட்சிச்சிருக்கான், மாடு என்ன என்ன பண்ணிட்டு மாடு ஸ்தோத்திரம் பண்ணிட்டான், இலக்கள் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டா, என்ன பண்ணிட்டு ஒன்றும் பண்ண தெரியாதுங்கிறது தெரிஞ்சு இது என்னுடையதுன்னு பரிகிரகம் பண்ணி அந்த கிருஷ்ணன் ரட்சிச்சிருக்காங்க. அதனால கட்டின மேய்த்த என்பதை கடலினை பண்ணுவின் நீரு அப்படின்னு தொண்டது புடையவர் அழகா சாதிச்சார். கீழே மேல பட்டாபிஷேகம்லாம் நடக்கிறது, ஏ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. கீழே இருக்கிற குழந்தைகளை என்னமோ பார்த்துருக்கு, இந்த பசங்கள்லாம் நந்தகோபன்ட்ட கேட்கறா பிரிவாள்லாம், ஏழு நாள் மலையை பிடிச்சு நிக்கிறானா உன் பையன் யார் அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கர்கர் என்னமோ விஷயம் தான் சொன்னார், இந்த பையன் சாதாரணமான இல்லை அப்படின்னு சொன்னார், நீ யாரு என்னெல்லாம் எனக்கு கேட்காதுன்னு சமாதானம் சொல்லிட்டு இருக்க. கண்ணன் அப்படி மேலேருந்து இறங்கி வந்த உடனே குழந்தைகள்லாம் கண்ணனை பிடிச்சிருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சது, கண்ணா நீ யார் சொல்ல எங்களுக்கு உண்மை தெரிந்தாக, அன்னைக்கு வந்தா பாம்பு மேலே ஏறி நடமாட வேண்டும், இன்னொரு சமயம் பார்த்தா குதிரையை வாயப்படந்த பாம்பினுடைய வாயப்படந்த, இன்னொரு சோழி பார்த்தா இப்படி மலை மேலே உட்காந்து தேவர்கள்லாம் இன்னும் உனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கு, நீ என்ன தேவனா யக்ஷனா கிண்ணரனா கந்தர்வனா யாருங்கிற உண்மையை போய் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு கண்ண ஒரு ஊன்னு அழ அனுப்பிச்சுட்டான். ஏன் என்னாச்சு நாங்க என்ன தப்பா கேட்டுட்டோம்னா, நாகம் தேவஹா ந கந்தர்வஹா ந யக்ஷோ ந சதானவஹா அயம்போ பாந்தவோ ஜாதஹா நான் உங்களுக்கு பந்துவாக தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், யசோதாமாவுக்கு குழந்தையா தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், உங்களுடைய சகா அப்படின்னு உங்களுடைய பந்து அப்படின்னு என்ன நினைக்கிறதா இருந்தா நான் இங்க இருக்கேன், இல்ல தேவன் கந்தர்வன் யக்ஷன் அப்படின்னா சொல்றா தான் நான் இப்பவே உங்களை விட்டு போயிடுறேன்னு ஒண்ணு அழுதானா, கனடா கண்ணா நீ எங்களோட இருந்து தோல்ல கைப்பற்று மொத்தம், முதல்ல பார்த்தா எங்களுக்கு பயமா இருந்தது, வேண்டாம் வேண்டாம் நீ எங்களோட இருந்துவா மாடு மேய்க்க போலாமா அப்படி சொல்லுங்க, என் பெயர் என்னன்னா கோவிந்தன் மாடு மேய்க்கிறவன், நீங்களும் அதையே சொல்லுங்க, நாங்க உங்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கேன், எங்களுடைய குலத்திலே நீ அதான் அழகா சொல்றான், சூடி கொடுத்த நாச்சியார் சொல்ற கோவிந்த நாமம் வந்த அப்புறம் வேற நாமத்தை சொல்லக்கூடாது, இந்த நாமத்தை தான் சொல்லணும், இற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா, கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்திருந்தோம் அறிவொன்றும் இல்லாத குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, நீ வந்திருக்கிய இங்க உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும், நாங்க இங்க திருப்பார் கடல்ல வந்தோமா, நாங்க இங்க மேல சீதை கொண்டத்துக்கு வந்தோமா, நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க, அப்ப எங்களை காப்பாற்றலாம், அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாதே, அப்ப என்ன சொல்றோம் கோவிந்தா அப்படின்னு சொல்ற அப்ப முன்னாடி எல்லாம் ஏதோ பேர் எல்லாம் சொன்னாங்களே, ஓங்கி உலகம் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லியிருக்கா, பார்க்கடவு பையத்துகின்ற பரமன் அப்படின்னு சொல்லியிருக்கா, மாயன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அந்த பேர்லாம் சொன்னங்களே அப்படின்னா அந்த பேர்லாம் சிறு பேரா? அப்ப உந்தன்னே சிறுபேர் எழுத்ததும் சீர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டே கோவிச்சுக்காது கோவிந்தா. அது ஏன்னா பகவான் நம்ம கூட இருக்கிறதானே நம்ம சொல்லணும், நம்ம சம்பந்தம் எந்த இருக்கோ அதை தான் நாம சொல்லணும். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பாதிலிருந்து கல்யாணம் பண்ணிதான், கல்யாணத்தை நீங்க மாத்தவனா லீவு கிடைச்சு, ஏன் மறுநாளே கிளம்பிடும் அங்க இருக்க முடியாது. பார்த்து ரொம்ப பிரீத்தியோட கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறேன், போட்டோ போட்டோலாம் அனுப்பிச்சுட்டேன், அதனால அங்கங்கே இதில் பார்த்து கல்யாணம் பண்ணி பிரீத்தியோட கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் உடனே போக வேண்டியிருக்கேன், ஆனால் அப்புறம் வந்து கூட்டுக்கிறேன், இப்போ நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாருக்கு போயிட்டான். அவங்க பெரிய உத்தியோகம், பெரிய ஆஃபீஸில் இருக்கான், எல்லாம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக திரும்பி வந்துட்டேன், மே இல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன், மே இந்த இடத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்கன்னா பாரியிட்ட போய் நல்லா சாதிச்சு பெரிய தொழிலதிபராக வந்துட்ட இவனை வரவேற்கிறதுக்காக பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்பா அம்மாலாம். இவன் வரைக்கும் பெரிய காரணம் இருக்கு, நிறைய தொழிலதிபர்கள் எல்லாரும் வந்திருக்கா, பெரிய மீட்டிங் எல்லாம் நடக்கிறது. இவர்கள்லாம் இவனை ரொம்ப பாராட்டுறா, யாருமே சாதிக்காத காரியங்கள்லாம் இவர் சாதிச்சிருக்கார். வெளிநாட்டுக்கு போய் அங்கே இத்தனை படித்தது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருந்த இத்தனை கோடி டாலர் இத்தனை கோடி டாலர் ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறேன், இப்படிலாம் சாதிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டங்கள்லாம் கொடுத்தார். எங்கள் பாஸ் இவர் அப்படின்னு சொல்லி எங்கள் பாஸ் வேறு இப்படிலாம் சாதிச்சிருக்கார், எங்கள் பாஸ் இப்படி சாதிச்சிருக்காரு, ஒருத்த ஒருத்தராக எல்லாத்தையும் சொல்கிறான். இவருக்கு அந்த பெண்ணோட கூட பேசணும்னு என்ன மனைவியோட பேசுறதுக்கு சமயம் விட்டா தானே, வேலையை மாற்றி மாற்றி இவா வந்து அடுத்தடுத்து இங்கே வாங்க கூப்பிட்றா, அங்கே வாங்க கூப்பிட்றா, இந்த கம்பெனியில் டைரக்டரை பார்க்கணுங்கிறாருன்னா அந்த கம்பெனியில் டைரக்டர் பார்க்கணும் காத்துன்னு இருக்கார், நேற்றுலேருந்தே அப்பார்ட்மெண்ட் கொடுத்து காத்துன்னு இருக்காரு அவர், இவர் எப்போ வந்தாலும் நான் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப பெரியவராக இருக்கேன், மாற்றி மாற்றி காத்துன்னு இருக்கேன், ஆனால் எல்லாரும் எங்கள் பாஸ் பார்க்கணும் பாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா ராத்திரி 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, ஒழியவே இல்லை. அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்தான் இவன். அந்த உடனே அந்த மனைவி அவனை பார்த்து சொன்னா, நான் எங்க பாசை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குமா, எனக்கு பாஸ் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டான். நான் அவன் சொன்ன, என்ன இப்படி பேசல, நான் அவளுக்கெல்லாம் தான் பாஸ், உனக்கு யாரு, உனக்கு பிரியனானவனாச்சு, உன்னை விவாகம் பண்ணிட்டேனாச்சு, என்ன போய் பாஸ் என்ன நான் எப்படி கூப்பிடுறது, இங்க அப்படிலாம் போயிட்டு இருந்தா நான் என்னன்னு கூப்பிடுவோம் கிட்ட அப்படின்னா, நீ அப்படிலாம் கூப்பிடாது, சிறுது நீ கூப்பிடுறதுக்கு பிரியன்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி கிருஷ்ணன் அங்கே தேவதேவனாக நித்தி சூரியநாயகனாக சீவி கொண்டுட்டு இருக்கான், தேவதேவனாக திருப்பாக்கடன் இருக்கான். இங்கே வந்து நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சமமாக வந்து தழுவி, அப்போ நம்மளுடைய சம்பந்தத்தை வச்சு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்குமே தவிர அந்த சம்பந்தத்தை வச்சு சொல்லப்படும். அதனால அவன் இவன் என்று கூறியே மீன் அப்படிங்கிற அம்மாட்டம், அவன் அவன் இவன்லாம் சொல்லாத அப்படிங்கிற நித்தி சூரிய நாயகனாலும் நீங்கள் இருக்கான் அப்படின்னும், திருப்பார்கடல் நான் ஷீராஜிராஜன் நீங்கள் இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டான், நம்முடைய கிருஷ்ணனுக்கான இவன் தான் நித்தி சூரியன் அப்படின்னு அப்படிப்போம். கிருஷ்ணன் தான் எங்கள் பெருமாள் கடை, இவன் தான் நித்தி சூரியன் நாயகன், எங்கள் பெருமாள் தான் ஸ்ரீதி குண்டநாதன், எங்கள் பெருமாள் தான் ஷீராஜிநாதன் அப்படின்னு இங்கிருந்து அப்படி போனோம் சொல்ல, அங்கிருந்து நாம் இப்படி கொண்டு வரக்கூடாது. அதனால கோவிந்தநாம சங்கீர்த்தனத்தை அன்னைக்கு இந்திரன் காமிச்சு கொடுத்தான், அந்த நாமத்தினாலே ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது கோவர்தன கீர்த்தாதியினுடைய அற்புதமான ஒரு சிரேஷ்டம். இந்திரன் சொன்ன மாதிரி சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தே சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹீம் மஹீஷாஹ. கோபிராமணேப்யஃ சுகமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமனஃ சந்தமாமி ஹரிம் பரமம்.